శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. వాగ్వృత్తిపర్యంతరాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. శుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం మారుష కవితాశాఖం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకే మునిసింహస్య కవితా వనచారిణః శృణ్వన్ రామకథానాదం భోనయాతి పరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృతసాగరం. అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గత మస్తకాంజలి బాష్పవారి పరిపూర్ణలోచనం మహరుచిన్నముత రాక్షసాంతకం వేదవేద్యే పరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీతి సాక్షాహాద్రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వదన్ నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజ అప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మాజాహనుబాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం దురుద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయత్ ప్రభంజన తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పరబ్రహ్మణే నమః. இதுக்கு உபன்யாசத்துல ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ண விஷயத்தை பார்த்தோம். அப்போ யாக ரட்சணம் யஜ்ஞ சம்ரக்ஷணம் முடிஞ்சது. மறுநாள் கார்த்தால இவா ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரை பார்த்து சேவிச்சு ஒரு வார்த்தை சொல்றா, பிரார்த்தனை பண்றா. இமௌஸ்ம முனுஷார்தூல என்பதாக சொல்லுகிறது. என்ன, நாங்க ரெண்டு பேரும் இப்போ இருந்திருக்கோம். கிங்கரோ சமுபஸ்தித்தோ ஆஜ்ஞாபை யதேஷ்டம் வை சாசனம் கராவாவக்கிம். இனிமேல் நாங்க என்ன பண்ணணும்னு தேவர் நியமிக்கணும் என்பதாக சொன்னோம். இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. பெருமாள் எப்படி நடந்துகிறார், பாகவதால் எப்படி நடந்து கொள்ள வேணும், இது ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்ற. பெருமாள் எப்படி நடந்துகிறேன்றத இதுக்கு முன் உபன்யாசத்துல விஞ்ஞாபனம் பண்ணிண்ட. பெருமாள் தன்னுடைய பக்தர்கள் இடத்துல அவளுக்கு என்ன கேட்கிறாளோ கேட்கறது மொத்தத்தையும் கொடுக்கிறார். அந்த கொடுக்கறத அவ வந்து கேட்கணும்னு பார்க்காத தான் போய் அவ இருக்கிற இடத்துல போய் கொடுக்கிறார். ஒண்ணு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, தன்னையேவும் கொடுத்துடுறேன் என்பதாக சொன்னோம். இங்க தன்னையே கொடுக்கறதுன்றது என்னன்னு கேட்டா, ஆஜ்ஞாபை யதேஷ்டம் வை சாசனம் கரவாவக்கும் அப்படின்னு. யதேஷ்டம் வை சாசனம் கரவாம கரவாவக்கும், யதேஷ்டம் நீர் ஒன்னும் தயக்கப்படுவானோ. இவர் சக்கரவர்த்தியினுடைய குழந்தையாச்ச, இவர் இந்த காரியம் பண்ண சொல்லலாமா அந்த காரியம் பண்ண சொல்லலாமா அப்படின்னு நீர் தயக்கப்படுவானா. நீர் சமைத்து கொண்டு வரணும்னா சமைத்து கொண்டு வரும், தர்ப்பம் கொண்டு வரணும்னா தர்ப்பம் கொண்டு வரும். இவர் ராஜாவா இருந்து இங்க யாகத்துக்கு தடங்களா இருந்துருக்கிற அசுராளை அழிக்கிறதுக்கு மாத்திரம்தான் நாங்க வந்தேன்னு நினைச்சுக்காதையும், உமக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன். நான் இது ஆச்சாரியாளுக்கு பணிவிடை புரிவது நமது பாக்கியம்ன்றத காண்பிக்கிற. இப்ப பாகவதால் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத பெருமாள் இந்த இடத்துல நடந்து காண்பிக்கிற. இவர் பெரிய மகான். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், இவர் விஸ்வாமித்திரர் பொறுத்த வரைக்கும் தசரதருக்கு தெரியாதது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சிருக்காருன்றத சொன்னார். அகம்வேத்மி மகாத்மானம்னு சொன்னார். ராமன் மகாத்மான்றது தெரியும், சாட்சாத் சிவன் நாராயணன் தான்றது தெரியும். தசரத சக்கரவர்த்தியினால நான்கு வீத படைகளோட மொத்த பேரும் வந்தாலும் கூட அழிக்க முடியாத ஒரு ராட்சசர்களை இவர் ஒத்தரே இருந்து அழிக்க முடியும்ன்றது இவருக்கு தான் தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தான் தெரியுமே தவிர தசரதருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவருக்கு இவர் பெருமாள்னு தெரிஞ்சின்றவருக்கு இவர் ஆஜ்ஞதான் இடமே தவிர இவர் கட்டளை நம்முடைய கட்டளையை நான் சார்ந்திருக்கேன்னு இவர் சொல்லலாமா என்று கேட்டால் விஸ்வாமித்திர இடத்துல சொன்ன, இங்க ஆத்மானம் மானுஷம் மன்னியே. இவர் இத சொன்னார், எனக்கு தெரியும் சொன்னாரே தவிர நடந்துட்டது எப்படி நடந்துட்டார் அப்படின்னு. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை ராமானு இயந்திரிக்கணும்னு சொல்லிதான் சொன்னார் அவர். அந்த இயந்திரிக்கணும்னு சொல்லச்சு சாதாரண குழந்தைகளை அழைச்சும் போற மாதிரிதான் அவர் நினைச்சுட்டு சொன்னாரே தவிர இவரை பரமாத்மாவா நினைச்சுக்கல. பரமாத்மான்ற புத்தி இருக்கு, ஆனா இவர் ரெண்டு பேருமே அபிநயம் பண்றா. விஸ்வாமித்திரருக்கும் தெரியும் பரமாத்மான்றது தெரியும், பெருமாளுக்கும் தெரியும், ராமனுக்கும் தெரியும் தான் பரமாத்மான்றது தெரியும். ஆனா ராமர் எப்படி ஒரு தெருவிய சக்கரவர்த்தி திருமகனாக சாதாரண மனுஷனாக தன் அபிநயம் பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி விஸ்வாமித்திரம் கொஞ்சம் வயசுல பெரியவரா இருந்து அவர் அழைச்சும் போனவரா நினைச்சு அப்படி அபிநயம் பண்ணிக்கிறேன். அப்படி நடந்து கொள்ளச்சு பெரியவாளிடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிக்கிற ராமாயணம் முழுக்க தர்மத்தை சொல்றதுதான் இது. இது ஒரே ஒரு இதுல ஒவ்வொரு இடத்துலயும் பதே பதே ஒவ்வொரு இடத்துலயும் தர்மத்தை தான் சொல்லிட்டு வர. பெரியாழ்வார் திருமொழியில திருக்கோட்டியூர்ல இருக்கிறவா எப்படி நடந்துகிறான்றத ஆழ்வார் சாதிக்கிறார். காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு நேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். கேசவா புருடோத்தமா கிளறு ஜோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. ஒரு பெரிய க்ஷாமமா அந்த மகாக்ஷாமத்துல அந்த காலத்துல ஒரு கை நெல் ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு கை நெல் தான் வருமா, அவ்வளவு பெரிய க்ஷாமமா. ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு வண்டி நெல் வர வேண்டிய சன்னிவேசத்துல ஒரு கை நெல் தான் வரக்கூடிய ஒரு நிஷயம், அவ்வளவு பெரிய க்ஷாமம். அந்த க்ஷாம சமயத்துல நாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா அதிச்சி, இவன் பாகவதரா வந்துட்ட. அவருக்கு அதிச்சி தேவோபவான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. சாஸ்திர மரியாதைய மீறாதவர்கள் திருக்கோட்டியூர்ல வாழ்ந்தவர்கள்லாம். ஆகையால அதிதிகள சத்காரம் பண்ணணும். சத்காரம் பண்ணச்ச அவளை சாப்பிட பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாற்றிலி சோரிட்டு கரவாது மாற்றிலி சோரிட்டு நேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள். யோயுவா வந்துட்டாளேன்னு மூஞ்சி சுழிச்சுக்கலையா. அப்படி அவ வந்தாலே நமக்கு ரொம்ப பரம பாக்கியம்னு நினைச்சிருந்தாளாம். அவ வந்த உடனே அவளுக்கு சத்காரம் பண்ணி திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து சத்தனாய ஆயாசம் போகும்படியாக விசிறி எடுத்து விசிறி அவளை உள்ள அழைச்சிட்டு போய் சாப்பிட பண்ணி வச்சாலும் டோக்கன் கொடுக்கற நீ போய் சாப்பிட்டு வந்துடும் சொல்லல. இவ போய் சாப்பிட பண்ணி வைக்கிறா. அந்த சாப்பிட பண்ணி வைக்கச்சு அந்த சாப்பிடறவ யாரு என்ன பண்ணோம்னா கூடவே இருந்திருக்காளாம். இது போருமா இது போருமான்னு கேக்குறாளாம். நேச வார்த்தை படைக்கும் வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். அந்த நேச வார்த்தை இது அம்சம் இல்லாமா இது போருமா அப்படின்னு கேட்டு இது இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும் போல இருக்க இது பிடிக்கும் போல இருக்கேன்னு சொல்லி அந்த வார்த்தையோட கூட சொல்லி அவா பண்ணாளாம். அப்பேற்பட்ட பாகவத்தாள் கேசவா புருஷோத்தமா கிளறு சோதியாய் குரளா என்று பேசுவார். அவ வாக்குல பகவன் நாம தவிர வேற வராதான். கேசவா புருஷோத்தமா இப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லின்னு இருப்பாளம். இப்படி சொல்லின் இருக்கிறவாள்லாம் எந்த விற்கவும் பெறுவார்களே. அப்படிப்பட்ட அடியார்கள் தம்மை விற்கவும் பெறுவார்களே. இந்த ஜீவ இவன் தன்னையே வித்தாக்க பாகவதாளுக்கு இதனால ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதை காட்டிலும் பெரிய சத்தை தமக்கு ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறவாளாவா. தம்மையே விற்கவும் பெறுவார்களாம். எதிராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அபிகம்ய சம்யகனகேதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்த தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்ரய அர்ஹதசயா சமிந்ததே. எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரிச்சவள்லாம் எப்படி நடந்துகிறான்றத சொல்லி சொல்ற. எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரியவர்கள்லாம் ஹரிபக்தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் ஹரிபக்தாஸ்யம் ஹரிபக்தன். அதாவது பெருமாளிடத்துல பக்தி ஹரிபக்தாஸ்யம். பெருமாளிடத்துல பக்தி பண்றவாள் இருக்காளே பாகவதாள், அவளுக்கு அடிமை புரிவது. உரிய தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன்னு சொல்றார். ஏழு வாட்டி சொல்லி அவளுக்கும் தொண்டனாக இருக்கிறத பெருமையா சொல்றார் நம்மாழ்வார். யசப்த பர்வ வியவதான துங்க சேஷத்வ காட்டாம் அபஜன் முராரே. நம்மாழ்வாரை பத்தி சொல்றார். ஏழு பர்வம் அந்த அடிமை அடிமை அடிமை அடிமைன்னு தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டர்னு சொல்லிக்கிறார். இப்படி ஏழு வாட்டி அவளுக்கும் கீழே இருந்துருக்கிற சேஷத்துவத்தை விரும்பி ஏத்துகிறவராக இருந்திருக்கிறவர் நம்மாழ்வார் என்று. இப்படிப்பட்ட பாகவத தத்துவத்தை தெரிஞ்சவர்கள் அத ரசிக்கிறவா என்ன பண்றான்னா, ஹரிபக்தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்ரயர்ஹ தசயா சமிந்ததே. கிரய விக்ரயர்ஹ தசயா சமிந்ததே. தன்னையே வித்து கூட அந்த ஒரு நிலைப்பாடு அதுக்கு கூட அவ சித்தமா இருந்துட்டு இருக்காளாம். அதனால அவள்லாம் பிரகாசிக்கிறாள்னு சொல்ற. இப்போ பெருமாள் சக்கரவர்த்தி திருமோகன் என்ன பண்றார், சுவாமி திருடத்துல சொல்றார், நாங்க ரெண்டு பேரும் உம்முடைய கட்டளைக்கு உட்பட்டு நாங்க இருந்துட்டு இருக்கோம். நீர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்றோம். ஆஜ்ஞாபை யசேஷ்டம் வை சாசனம் கரவாவக்கும். எங்களை விக்கணமா இருந்தா கூட வித்து விக்கிறதுக்காக கொடுத்துரு காய்ச்சி வந்திருக்காரு. அப்படி இல்ல, அந்த அந்த லெவல் வரைக்கும் அவர் வரே. ஆகையால தன்னையே உன்னுடைய இஷ்டமே யோகம், எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கலாம். ஐஎம் அட் யுவர் டிஸ்போசல் சொல்றாள் அத்த ராமர் தெரிவிச்சாராம். இது தெரிவித்த உடனே விஸ்வாமித்திரர் தானே பதில் சொல்லணும். விஸ்வாமித்திரர் பதில் சொல்லல. ஏன் பதில் சொல்லலன்னா, அவர் சொல்றதுக்கு முன்னே அங்க இருக்கவாள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலும் என்ன சொல்றது பதில் என்ன சொல்றது. ஏவ முக்தாஹ ததஸ்தாப்யாம் சர்வா ஏவ முஹர்ஷய விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய ராமம் வச்சனம் அப்ருவன். சர்வா ஏவ முஹர்ஷய ராமம் வச்சனம் அப்ருவன். ராமனை பார்த்து சொல்றோம் என்ன பண்ண. நாம எல்லாம் இது முடிஞ்சு போச்சு, நீ அயோத்திக்கு இப்ப போவானா, அப்புறம் அயோத்திக்கு போலாம். அதுதான் நான் சொல்றேன். விஸ்வாமித்ர எந்த சமயத்துல அங்க வந்தார், அயோத்திக்கு வந்து தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லி ராமரை அழைச்சு வந்தார்ன்றத பாக்கணும். ராமர் தசரத சக்கர அதாவது இவாள்லாம் 15 வருஷம் ஊன ஷோடச வருஷம் தானே சொல்றார். ஆகையில 15 வருஷத்துக்கு மேல 16வது வருஷத்துக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த சமயத்துல விஸ்வாமித்ரர் அங்க வந்து, அது வந்ததோட இல்லாத அப்ப அவர் ராமர் அதாவது தசரத சக்கரவர்த்தி விசாரப்பட்டிருந்த என்ன எல்லாருக்கும் கல்யாணம் பண்றதுன்னு அவ்வளவு ஒரு விசாரம் இருக்கு. அவரும் விசாரப்பட்டிருந்தாராம் என்ன தசரத சக்கரவர்த்தி இவாளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, எந்த இடத்துல நல்ல பொண்ணு கிடைக்கும் தெரியலையே. ஆகையால நாம என்ன பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணு. தஸ்ய சிந்தயமான மந்திரி மத்தியே மகாத்மனஹாம் அவருக்கு அத ராஜா தசரதஹா தேஷாம் தார கிரியாம் பிரதி சிந்தயமாச தர்மாத்மா சோபாத்யாயா சபாந்தவஹாம். அந்த உபாத்தியாயர்கள் ஆச்சாரியர்கள் பந்துக்கள் மந்திரிமார்கள் எல்லா நடுவிலையும் பசங்களுக்கெல்லாம் 15 வயசு ஆகி போச்சு, 16வது வயசு வரப்போறது, எந்த இடத்துல யார் நல்ல பொண்ணா கொடுப்பான்னு தெரியலையே, பாக்கணுமே என்று தசரதர் விசாரப்பட்டிருந்தாராம். அப்படி விசாரப்பட்டிருக்கச்சே தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அப்யாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. அந்த சமயத்துல தான் விஸ்வாமித்திரர் வந்தேன்னு சொல்லி சொன்னு. அப்போ ஹம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு ராமனையே எனக்கு தெரியும், உனக்கு தெரியாத ராமன் எனக்கு தெரியும் சொல்லச்சே, தசரத சக்கரவர்த்திய மனசுல என்ன என்ன இருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்காதையா இருந்திருப்பாரு. அவர் விசாரப்பட்டிருந்தாரு, என்னுடைய காரியம் எடுத்து அவர் விசாரத்தையும் தசரத சக்கரவர்த்தியினுடைய விசாரத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன்றதுக்காக அவர் ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சு. தான் நேரம் சொல்லல, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் வாக்கியங்களை கொண்டு சொல்றோம். அந்த மகர்ஷிகள்லாம் என்ன சொல்றா தெரியுமா? இப்ப நம்ம எல்லாரும் மைசல தேசத்துக்கு போனோம், அங்க ஜனக்கர் பெரிய யாகம் பண்ண போறார், அந்த யாகத்துக்கு நாம போனோம். ஜனக்கர் யாகம் பண்ணா பண்ணிட்டு போட்டோமே, விஸ்வாமித்திரர் போட்டோம், இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் போட்டோம், இவெல்லாம் ரித்விகா இருக்கலாம் இல்ல சதசியாளா இருக்கலாம், ஏதோ பண்ணலாம், யாகத்தை வேடிக்கை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரரான இவா ரெண்டு பேருக்கும் அங்க என்ன காரியம்? அப்பா உனக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு, தொஞ்சைவன் தரசார்தூல சஹாஸ்மாபி கமிஷ்யசி, ஒரே கட்டளை இடுறா, நீ வரையான்னு கேட்கல, நீ என்னோட வர. அதான் வித்தியாசம், இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப ராமா லக்ஷ்மணன் நீங்க ரெண்டு பேரும் என்னோட வரங்களா அங்க போலாமா அப்படின்னா, வரங்களான்னு கேட்டு அதுக்கு மேல பதில் சொல்லி வரேன் வரலன்னு தீர்மானம் பண்ணி சொல்லல, அவளுக்கு பதிலுக்கே இடம் கொடுக்காது, நீ என்னோட வந்துடுற அவ்வளவுதான் அப்படின்னா, சரி எனக்கு என்ன காரியம் அங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அங்க ஒரு உத்தமமான ஒரு தனுசு இருந்துருக்கு, அந்த தனுசு நீ பெரிய வில்லாளின்றதுனால நான் சொல்றேன் நானு, அந்த தனுசை எடுத்து இது வரைக்கும் யாராலையும் நான் ஏத்த முடியாத இருந்துருக்கு, நீ போய் அந்த தனுசை பார்த்து நான் ஏத்தி உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணும், அதுக்காக நீ வரணும் அப்படின்னு சொல்ற. இங்கேயும் அகம்வேத்மி மகாத்மானன்றது தான், விஸ்வாமித்திரருக்கு தெரியும், இவர் ராமரை பத்தி தெரியும், ஆகையால இங்க என்ன நடக்கணும்ன்றது அவருக்கு தெரியும், அவர் சொல்றார். அவர் ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தனஹ அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீ தத்சஹாயினி விஷ்ணோர் தேஹானுரூபாம் வை கரோத்யேஷாத்மனஸ்தனுமிமம். விஷ்ணோர் தேஹானுரூபேண எப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் எடுக்கிறாரோ அப்பெல்லாம் பெருமாள் எந்தெந்த மாதிரியான அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தானும் அவதாரம் எடுக்கிறாளாம் பிராட்டி. இப்படிப்பட்ட பிராட்டி அவதாரம் பண்ண இடம் இப்ப அவதாரம் பண்ணி பெருமாளுக்காக சக்கரவர்த்தி திருமகனுக்காக காத்துண்டு இருக்கான்றது அகம்வேத்மி மகாத்மாரம் சொன்ன விஸ்வாமித்திரருக்கு தெரியும். அந்த பிராட்டியையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல நாம மிதிலாபட்டினத்துக்கு போலான்னு சொல்லி சொல்ற ஒரு பெரிய விஷயம். இந்த ராமாயணத்துல பிராட்டியும் பெருமாளையும் பிரிச்சு வச்சவர் ராவணன், பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வச்சவர் ரெண்டு ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியர் விஸ்வாமித்திரர், இன்னொரு ஆச்சாரியனாக ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கிறவர் ஹனுமான். ஆகையாலதான் விஸ்வாமித்திரருக்கும் ஹனுமானுக்கும் ராமாயணத்துல பெருமை. விஸ்வாமித்திரர் காண்பிச்சு கொடுக்கலன்னாக்க தசரதர் விசாரப்பட்டுதான் உட்கானு இருக்கணும். விஸ்வாமித்திரர் அழைச்சும் போய் பொண்ணையே காண்பிச்சு கொடுத்து முடிச்சு வச்சுட்டு கல்யாணம் பண்ணி அப்பாவுக்கு ஒரு விசாரமும் இல்லாத வந்து பார்த்துன்னு பசங்களை கல்யாணத்தை பார்த்து அழைச்சும் போயிட்டா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சிறிய திருவடி சீதா பிராட்டி இருக்கிற இடத்து காண்பிச்சு கொடுக்கலன்னாக்கா ராமர் உட்காந்து அழுதுண்டேதான் இருக்கணும். வேற எந்த வானரத்தாலையும் பண்ண முடியாத காரியத்தை சிறிய திருவடி பண்ணார். ஆகையாலதான் விஸ்வாமித்திரருக்கும் ஹனுமாருக்கும் ராமாயணத்துல பெருமை. அதுக்காக தான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ற, இவா மூலமா சொல்லி அனுப்புகிறார். நான் சொன்ன காரியம் யஜ்ஞத்துக்கு ரட்சணம் தான், அது முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் இவெல்லாம் சொல்றாளே பாப்போலாம் அப்படின்னு சொல்ற. அவ மகர்ஷிகளுடைய கட்டளைய ராமர் ஒரு காலம் மீற மாட்டேறான். எல்லாரும் கிளம்பி போயிட்டான். இந்த கிளம்பி போனான்னா இங்க சித்தாசிரமத்தில இருந்து கிளம்பி போறான், சித்தாசிரமத்தில இருந்து கிளம்பி போச்சே சித்தாசிரமத்துல எப்படி போறான்றது பாக்குறான். நம்மள மாதிரி அவள்லாம் நாம் அப்படியே கிளம்பி போயிட்டு இப்பெல்லாம் என்ன பண்றான்னா, இது வந்து லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு எல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த லக்கேஜ் இல்லைன்னா ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கும், ஆகையால நீங்க ஒன்னும் எடுத்தும் போகாதீங்கோ, எந்த ஊர்ல தங்குறங்களோ அந்த வழியில அவளே தலகாணி தரா, அவளே வந்து எல்லாம் தரா, நாம அங்கேயும் போய் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடறதுக்கு நீங்க ஒன்னும் எடுத்து வரவானா, இது பண்றதுக்கு எடுத்து வரவானா, ஒன்னும் பண்ணுவானா, அப்படி அப்படியே போயிடலாம் அப்படின்னா, மகர்ஷிகள்லாம் போற இடத்தெல்லாம் நம்மள மாதிரி இருக்க மாட்டா. அவளுக்கு ஒரு பெரிய காரியம் இருந்துட்டு இருக்கு. எல்லா நாள்லயும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். எல்லா இடத்துலயும் போனாக்கா போன இடத்துல வெறும் அப்படியே உட்காந்து சாப்பிட முடியாது. அன்னன்னைக்கு உண்டான அக்னி பரிச்சரியை பண்ணணும். அந்த பரிச்சரியை பண்றதுக்கு உண்டான சாதனங்கள்லாம் எடுத்தும் போகணும். இந்த சாதனங்கள்லாம் எடுத்தும் போலன்னாக்கா அவளால் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. அவ ஒரு சமயத்து யாகத்துல ஆதானம் பண்ணிட்டாள்னாக்கா அந்த சமயத்துல பண்ணின்ற சுருக்கு சிரவாதிகள்லாம் என்னென்ன அந்த யாகத்துக்காக உபயோகப்படுத்துற வஸ்துக்களோ அது வரைக்கும் யாவதாயுஷம் அவ இருக்கிற வரைக்கும் இருக்கணும், கடைசியில அவளோட தான் அந்த வஸ்துக்கள்லாம் போகும். இதுதான் ஸ்ரௌத நியமம். இங்க இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஒவ்வொருத்தரும் மகர்ஷிகள், இவெல்லாம் தனியா போல தான் போற இடங்கள்லாம் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு போயிட்டுதான் இருந்துட்டு இருக்கா. அப்படி போகச்சே இவெல்லாம் என்ன பண்றாருன்னா, இவ ஒத்தரா போக முடியுமா, சித்தாசிரமத்துல இருந்து இத்தனை பேர் போகணுமே, இதெல்லாம் தூக்கி போனோமே, எப்படி போறதுன்னா, சம்பிரயாந்தம் முனிவரம் அன்வயாது அனுசாரிணம் சகடீசத மாத்திரஞ்ச பிராஜேண பிரம்மவாதினாம். நூறு வண்டி இவளோட பின்னாடி போச்சான். இந்த நூறு வண்டினா இத்தனை பேருடைய அக்னிஹோத்திர சாமான் எல்லாம் எடுத்துட்டு போச்சான். இந்த அக்னிஹோத்திர சாமான் எல்லாம் எடுத்துட்டு போய் இவளோட போனா அப்படின்னா, ஒரு கிச்சு அடி, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் பாக்கத்துல அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தருள் இருந்த, அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தருள் இருக்கச்சு, முக்கூர்ல முக்கூர் ஐசிங்கர் பத்து நாள் சதஸ் பண்ணுவார். அந்த சதஸுக்கு சுவாமி எழுந்தருள்வர். சுவாமி எழுந்தருளத்துக்காக வண்டி எல்லாம் அனுப்பிச்சு வைப்ப. அந்த பத்து நாளும் அங்க போய் இருக்கச்சு வெறும இருக்க கூடாதுன்றதுக்காக அங்க பத்து நாளும் இந்த வண்டி நிறைய சாமான், இந்த அக்னிஹோத்திர சாமான் மொத்தத்தையும் எடுத்துட்டு போவார். அது மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் அங்க அக்னிஹோத்திரம் பண்ணுவார், அங்க இஷ்டி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அப்படி ஒரு இது, இப்படிப்பட்ட மகான்கள் எத்தனை பேர் அன்னைக்கு இருந்திருக்கணும். ஆகையாலதான் சகடீசத்தன்னு ஒரு வண்டி போற இல்லையா, நூறு வண்டியில எடுத்துட்டு போனா என்று சொல்லணும். அப்படி இவா எல்லாருமா கிளம்பிட்டான். கிளம்பி இவளோட போகச்சே சித்தாசிரமத்துல இருந்து கிளம்பச்சு. மிருகபட்சி குணாச்சிவாசிரமனிவாசினுஜக்முஹு மகாத்மானம் விஸ்வாமித்ரம் மாமுனிம். அங்க இருக்கிற பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் அந்த விஸ்வாமித்ரோடைய கூடவே கிளம்புறதாம். ஏன்னா விஸ்வாமித்ர விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை அதுகளுக்கு எல்லாம். கொஞ்ச தூரம் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விட்டுட்டு அப்புறமா திரும்பி போயிட்டான். இவா மகர்ஷிகள் எல்லாருமா சேர்ந்து அங்கேருந்து சோனகர்னு ஒரு நதி, அந்த நதி பக்கத்துல போய் சேர்ந்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்கங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது, ராத்திரி ஆயிடும், ராத்திரி ஆயிட்டும் அந்த இடத்துல தங்க வேண்டியது, அந்த இடத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் என்னன்னு ராமர் கேப்பார், அதுக்கு பதில் சொல்லுவார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த நதி கரையில இங்க இருக்கச்சே ராமர் கேக்குறாரு, இது எந்த இடம், இது என்ன சமாச்சாரம், இதுல என்ன விசேஷம் அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. இது குஷர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நாலு பசங்க இருந்தா, அதுல குஷநாபர்னு ஒருத்தர், அந்த குஷநாபருக்கு இப்படி அவள்லாம் இருந்த இடம் இது. அவர் குஷநாபர் தான் எங்களுடைய ஒரு பூர்வ முன்னோராக இருந்தவர். குஷநாபருடைய குமார் புத்திரகாமேட்டி பண்ணி பிறந்தவர் காதி, காதியினுடைய பையன் தான் நானு. ஆகையால இந்த இடம் அவராலே ஆளப்பட்ட இடம், விஸ்வாமித்திர சத்திரியராக அப்படின்னால அங்க இருந்தவர் என்றெல்லாம் சொல்லி சொல்ற. அதுல அப்பேற்பட்ட ரொம்ப வசந்த இடம், அந்த இடத்தெல்லாம் தாண்டி குருவனுடைய வம்சம் விஸ்வாமித்திரர். எனக்கு வந்து காதியினுடைய பிள்ளையா போயிட்டு அப்படின்னால காதி தனையான்னு பேரு. இந்த குஷவம்சத்துல பிறந்ததுனால எனக்கு கௌசிகன்னு எனக்கு பேரு, கௌசிகன்னு சொல்ல சொல்லுவா. ஆகையால காந்தி தான் பரமதார்மிகராக இருந்திருக்காரு. எங்க அப்பா பரமதார்மிகராக இருந்தவர், நான் மாத்திரம் இல்ல, எங்க தமக்க இருந்திருக்காள் அவர் ரொம்ப ரொம்ப பக்திவிரதையாக இருந்தவாவோ. பூர்வஜா பகினி சாப்பி மம ராகவ சுவிரதா நாம்னா சத்தியவதி நாம ரிஷிகே பிரதிபாதிதா. ரிஷிகர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷிக்கு மனைவியாக அவள் ஆனா பதி சுஷ்ரூஷ என்ன எப்படி பண்ணணும்ன்றதுக்கு அவள் முன்னுதாரணமாக இருந்தவ. சசரீராகதா சொர்க்கம் பர்த்தார மனுவர்த்தினி கௌசிகி பரமோதார பிரவருத்தாச்ச மகாநிதினார். சசரீராகதா சொர்க்கம் சரீர, இந்த சரீரத்தோடையே இதுதான் ஒரு பெரிய விஷயம். இங்க இந்த சரீரத்தோட யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன எஜேத சொர்க்ககாமான்னு சொல்லி யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலான்னா, எப்படா சொர்க்கத்துக்கு போலான்னா இப்ப போக முடியாது, இந்த ஆயுசு முடிஞ்ச பிற்பாடுதான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப யாகம் பண்றதுல ஒரு நம்பிக்கை வரணும், இந்த ஆயுசு முடிஞ்சா சொர்க்கம்னு ஒன்னு இருக்கு அதுல போறதுன்றது, இது ரெண்டுத்திலயும் நம்பிக்கை இருந்தாதான் இந்த யாகம்ன்றத பண்ண முடியும், இல்லைன்னா இது பண்ணவே முடியாது. அது பிரத்யக்ஷம். ஆனா இவளுடைய தப்போ மகாத்மியம் என்னன்னு கேட்டா, சசரீராங்கதா சொர்க்கம் சரீரத்தோடயே போறலாம், இந்த சரீரத்தோடயே சொர்க்கத்துக்கு போறலாம். பர்த்தார மனுவர்த்தினி தன்னுடைய பர்த்தாவை பின்தொடர்ந்து செல்பவளாக இருந்திருக்கோ அப்பேற்பட்ட பதிவிரதையாக இருந்தா என்பதாக சொல்லுகின்ற அவளேதான் வந்து கௌசிகி பரமோதார பிரவருத்தா மகாநதி அப்படின்னு ஒரு பெரிய நதியாகவும் கௌசிகின்ற நதியாகவும் இருந்து லோகத்துக்கெல்லாம் உபகாரமாகவும் இருந்திருக்கா என்று தன்னுடைய தமக்கைய பத்தி சொல்றார் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் இடத்துல இருந்து அங்கிருந்து கிளம்பி அவர் அந்த இடத்துல தன்னுடைய விசேஷத்தெல்லாம் சொன்ன பிறகு, சரி அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல இருந்துட்டு அங்கிருந்து சோனாகோலத்திலிருந்து கிளம்பி வரார். உபாசிய ராத்திரி சேகந்து சோனாகோலே மகர்ஷிமி நிஷாஜாம் சுப்பிரபாத்தாயாம் விஸ்வாமித்ரோபியபாஷத. அங்கிருந்து கிளம்பி நிஷாயாம் சுப்பிரபாத்தாயாம் விஸ்வாமித்ரோபிய பாஷத்த அந்த விஸ்வாமித்திரர் வந்து சொல்ற போன உடனே. அப்ப ராமருக்கு பார்த்து அந்த நைட் அங்க தங்கிட்டு ராத்திரி கார்த்தால ஏந்து எழுப்புற ராமர், அவருக்கு ராமருக்கு சுப்பிரபாத்தம் சொல்ற. சுப்பிரபாத்தா நிஷாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தே உத்திஷ்டோ திஷ்ட பத்ரந்தே கமனாயாபிரோச்சயா. இப்ப ராமா நீ ஏந்திருக்கணும், நாம இன்னைக்கு மேல ஊருக்கு போனமே அதுக்கோசரம் சொல்லணும்னா. இந்த ஏந்திரிக்கிறதுன்றது அதெல்லாம் முக்கியம் இல்ல, ராமனுக்கு சுப்பிரபாத்தம் சொல்லணும் அதுதான் விஸ்வாமித்திரருக்கு ஆசை. நிச்ச நிச்சயம் சுப்பிரபாத்தம் சொல்லணும் அதுதான் ஆசை. இந்த சுப்பிரபாத்தம் சொல்றதுக்கு காரணம் ராமனுடைய திருமுக மண்டலத்துல காத்தால ஏந்த உடனே இவர் முழிக்கணும்னு இவர் ஆசைப்படுறாராம். அவர் மாத்திரம் ஏந்திருக்க மாட்டாருன்னு, அவர் என்ன ராமர் என்ன தூங்கு முஞ்சியான்னு எப்ப உதயமானா அவர் ஏந்திருக்க போறார் அவர். ஆனா கூட இவர் ஆசைப்படுறது என்னன்னு கேட்டா, அவர் ஏந்திரிக்கிறதுக்கு அவர் தூங்குறத பாக்கணும், அவர் ஏந்திரிக்கிட்டே முதல் வீக்ஷணம் தம்மேல விழணும்ன்றதுக்காக தான் அவருக்கு சுப்பிரபாத்தம் சொல்றாரு அங்க போய் நின்னு. இதுதான் ஆச்சரியமான விஷயம். இதான் பாதுகா தேவி ஆசைப்படுறாளாம். பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் எல்லா பரிஜனத்தையும் அந்தந்த இடத்துல விட்டுட்டு கடைசி வரைக்கும் கர்ப்பகிரகம் வரைக்கும் அழைச்சிட்டு போறது பாதுகையை மாத்திரம் தானோ, தெரியாத அழைச்சிட்டு போறது பாதுகையை மாத்திரம் தானா. இங்க தேவ பெருமாள் சொன்னது இல்ல நாம பாக்கலாம். பெருமாள் எழுந்துருவர், புறப்படும் போது உடல் அடிச்சுட்டு எழுவர். திருடி கோவிலுக்கு எழுநேரம்னாக்க திரும்ப காலும் போது உடல் கிடையாது. பெருமாள் எழுந்தருளிச்சு அத்தியாபக கோஷ்டி கிடையாது, திருவடி கோவில்லேருந்து தான் அத்தியாபக கோஷ்டி. அவர் அங்கேருந்து நாலுகால் மண்டபம் வரைக்கும் வந்தார்னாக்க அத்தியாபக கோஷ்டி நின்று போயிடும். இன்னொரு மண்டபத்திண்ட பலிபீட்டத்திண்ட ஏழுனாக்க வேத பாராயண கோஷ்டி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா தொண்டரடி பிடிப்பு தாண்டி அந்த படி தாண்டி அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் வரைக்கும் போனாக்க வாத்தியம் நின்று போயிடும். அதுக்கப்புறமா அங்கேருந்து உள்ள மலை பிரகாரத்துல எழுச்சி முகவீணையும் ஒரு ஜில்லமும் மாத்திரம் தட்டிண்டு பெருமாள் எழுவே. அது மலையில ஏறியாச்சுனாக்க அதுவும் நின்று போயிடும், திருவந்தி காப்பாச்சுன்னா அதுவும் நின்று போயிடும், ஒண்ணுமே இருக்காது, சைலண்டா பெருமாள் உள்ள எழுது. ஆனா அங்கேயும் பெருமாளை விட்டு பிரியாதவராக இருந்திருக்கிறவள் பாதுகா தேவி தானா. அவர் கர்ப்பகிரகம் வரைக்கும் பாதுகா தேவி போற. சரி, பாதுகை சாத்தின்றே பெருமாள் தூங்குவேறன்னு நான் தூங்க மாட்டேன். ரங்கநாதன் என்ன பண்ணுவேன், பாதுகைய கயட்டி வச்சுட்டு அவர் படுத்துக்கிறேன். அப்ப அந்த பாதுகைய கயட்டி வச்சுட்டு படுத்துக்கிச்சே பாதுகையை எங்க வச்சுக்கிறது, பாதுகா தேவி எங்க இருக்கிறது அப்படின்னா பெருமாளுடைய திருவடி பக்கத்துல போய் நின்று பாலம். இந்த திருவடி பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஏந்த உடனே பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த பாதுகா தேவி மேல விழணுமா, அதுக்காக தான் ஆசைப்பட்டு அங்க நின்று. தெங்கண் சிறிச்சிறிதே எம் மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அண்டாளுடைய அனுபவம், தெங்கண் சிறிச்சிறிதே எம் மேல் விழியாவோ, முள்ளு முள்ள அந்த கண்ணை அப்படியே லபக்னம் அப்படியே மூக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கணுமா. அந்த கடைக்கு திறக்கச்சே அந்த கடைக்கண் பார்வை எம் மேல விழணும்னு பிரார்த்திக்கிறார்கள் கோபியர்கள் எல்லாரும். அந்த ஆசைக்குதான் விஸ்வாமித்திரர் அகம்பேத்மி மகாத்மானம்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியச்சு அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் தம் மேல வேணும்ன்றதுக்காக. ஆனா இப்ப நம்ம தான் அவரை காட்டிலும் பெரியவராட்டம் ஒரு இதுவா இருந்துருக்க, இதையும் விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவரை எழுப்புறதா பாவனை பண்ணி எழுப்புறான். இங்க சுப்பிரபாதா நிஷாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ திஷ்ட பத்ரந்தே கமனாயா பீரோச்சயா. அப்போ வா போலாம், எல்லாரும் போறதுக்கோசரம் பண்ணணும் அப்படின்னா, சரி இந்த அங்க சோனான்னு ஒரு நதி இருந்துருக்கு, இந்த நதியெல்லாம் தாண்டி அண்ணன் போகணும்ப்பா, இதெல்லாம் எப்படி போலாம், என்ன சமாச்சாரம்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஒவ்வொரு இடமா தாண்டி கிளம்பி போறா. அங்க போச்சே கங்கா தீரத்துக்கு வந்து சேர்றா. கங்கா தீரத்துக்கு வந்த உடனே இந்த கங்கையினுடைய விசேஷம் என்னன்றத பாக்கணும், அதை சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்ற. ஏக பந்தாமயோதிஷ்டா ஏனயந்தி மகருடயா, இந்த வழியில தான் இப்ப போனோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மகாலெல்லாம் விசாரம், இப்ப நீ வந்து இந்த வழியெல்லாம் ஒரே காடும் இதுவுமா இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷமா கிளம்பி போயிட்டே இருக்கா, இது என்ன இடம், இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி இந்த கங்கையினுடைய வருத்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சு, இது என்ன சமாச்சாரம், இது கங்கை எப்படி வந்தது என்னன்றத சொல்லணும்னு கேக்குறானாம். இப்போ ஹிமவானுக்கு ரெண்டு பெண்கள் இருந்தா, ஒத்தி கங்கா, இன்னொத்தி உமாதேவி. அந்த உமான்றவதான் பெருமாள் சிவபெருமானுடைய மனைவி ஆகி அவள் இருந்தா, இவ கங்கா தேவி இங்க கங்கா ஜலமாக ஜலரூபமா இருந்தா என்று சொல்ற. அவள் தான் இப்ப கங்கையா ஆயிருக்கா, ஹிமவானுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அப்ப அந்த கங்கா தேவி அந்த அவளை பத்தி சொல்லச்சு வந்து சிவபெருமானோட இருந்து அவருக்கு ஸ்கந்தன் குமாரன் சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறது, அவளை பத்தி ஆறு முகத்தோட இருந்துட்டு இருக்காருன்னு அந்த விற்த்தாந்தெல்லாம் சொல்ற. சரி, எனக்கு கங்கையினுடைய விற்த்தாந்தம் ஓணுமே, அது சொல்லணுமேனு இவர் கேக்குறே. அதுக்காக கங்காவனுடைய விற்த்தாந்தம், கங்காவதரண விற்த்தாந்தத்தை விஸ்தாரமாக சொல்லி சொல்லிட்டு வர்றார். அங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன கேட்டேன், அந்த மகர்ஷிகளுடைய ஒரு சரித்திரம் சொல்லச்சே, ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்திலயும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கும், ஒரு ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கும். அந்த தர்மத்தை சொல்றதுக்காக தான் அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்றாளே தவிர, வெறும் பொழுதுபோக்குறதுக்கோசரம் அந்த சரித்திரத்தை இல்ல. இவர் ஒரு பெரிய ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ற, அந்த சகரருடைய விற்த்தாந்தம் சொல்ற. சாந்ததம் கௌசிகோ ராமே நிவேத்ய குசிகாத்மஜா புனரே வாபரம் வாக்கியம் காகுஸ்தமிதமப்ரவீதி அயோத்யாதிபதி சூரா பூர்வமாசீன் நராதிபா சகரோ நம தர்மாத்மா பிரஜா காமா சஜா பிரஜா. ஒரு கதை ரெண்டு கதை சொல்லல, இவர் போகச்சே பல பல கதைகள்லாம் சொல்றாராம் விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் சொல்றதுக்காக தான் சுவாமி தேசிகன் சொல்ற, குஷிக சுத கதித நவ விவித கதா அப்படின்னு. நவ விவித கதா. நவன்னா புதுசுன்னு அர்த்தம். இவர் ராமர் இது வரைக்கும் கேட்காததாக இருந்திருக்கிற பல பிரகாரங்களை கதைனா விற்த்தாந்தங்கள். அந்த விற்த்தாந்தங்களை சொன்னா நவ விவித கதா அப்படின்னு சொல்லச்சு. ஒன்பது கதைய சொல்றேன், பட்டியலிட்டு சொல்ற. அந்த ஸ்தான் ஆசிரமத்துல முதல்ல எடுக்கச்சே வந்து காமனம் எரிக்கிறது, அப்புறமா கங்கையை தாண்டச்சே சரையவனுடைய கதை, அந்த விருத்தர தாட்டக வரச்சே தாட்டக இடத்துல ஆட்சசிய இடத்துல அபச்சாரப்பட்டு அவர் ராட்சசியா போனாலே அந்த கதையை சொல்றது, சித்தாசிரமத்துக்கு போச்சே வாமனாவதாரத்துல வரச்சே மகாபலியை எப்படி இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் தபஸ் பண்ணது அதித்தி தபஸ் பண்ணதெல்லாம் அந்த கதையை சொன்னார். சித்தாசிரமத்தில இருந்து கிளம்பச்சு அந்த ஜனகருடைய அவளுடைய தனுசனுடைய பிரபாவம், இங்க போய் நம்ம இதுக்கு போறோம் மைசில தேசத்துக்கு போறோமே அந்த ஜனகர் வச்சிருக்கிற வில்லனுடைய பிரபாவத்தை சொல்ற. அங்கிருந்து சோனா நதி கரையில போச்சு கௌசிகருடைய தன்னுடைய சொந்த கதையே சொல்றார். அப்புறம் பகீரதனுடைய கதையை பாகீரதியனுடைய கதையை சொல்றார். அதுக்கப்புறமா அங்க வழியில வரைச்சே ஜான்ஹு விசாலத்துல வந்து க்ஷீராப்தி மதனத்தை சொல்ல போறேன். கௌதமாசிரமத்துக்கு போச்சு கதையை சொல்ல போறேன். இப்படி ஒன்பது கதைய சொல்றேன் என்று சுவாமி தேசிகன் அருளி சொல்றார். குஷிக சுத கத நவ விவித கதா என்பதாக. இப்ப அதுல முக்கியமான ஒரு சன்னிவேசம் அது என்னதுன்னு கேட்ட கங்காவ. இந்த கங்காவதரணத்துக்கு சொல்லச்சு அந்த புண்ணியமான கங்கைய சொல்லி சொல்ற. தாத்தஸ்மின் பதிதா புண்ணியா புண்ணியே ருத்ரஸ்ய மூர்த்தனி ஹிமவத் பிரதிபே ராம ஜடா மண்டலகுமரே. இந்த கங்கை சிவபெருமானுடைய தலையில விழுந்தா அப்படின்ற. அந்த கங்கை வரத்துக்கு எப்படி காரணம், எங்கேருந்து கங்கை வந்தா, யாராய்ச்சிந்து வந்தா கங்கைய, அவ எங்கேயோ அல்லாடின்னு இருக்காளு, இது எப்படி தெரியறது, இதெல்லாம் தான் இந்த கதையை சொல்ல போறாரு. இங்க சகரர்னு மகர்ஷி இருந்தார், அவரும் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய மூதாதையர் தான். அந்த அவர் வந்து ராஜரிஷியாக இருந்தவர், அவர் பெரிய தபஸ் பண்ணு, அவர் தபஸ் பண்ணி அவருக்கு அனபத்திரா இருந்தார். எல்லாம் இந்த காலம் இல்ல, அந்த காலத்துல இருந்து பசங்க பிறக்கிறதுக்குன்றதுக்கு தபஸ் பண்ணிதான் பசங்க பிறக்க வேண்டியிருக்கு, அது ஒன்னும் அவ்வளவு சுலபமா இல்ல. ஆகையால அவர் பெரிய தபஸ் பண்ணார். அயோத்தியாதிபதி சூரா பூர்வமாசின் நராதிபா சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காமஹா சஜ பிரஜா. பிரம்மா அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு மனைவிகள் இருந்தா, அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மூலமாகவும் அவருக்கு பசங்க இல்ல. பிரம்மாவின் இடத்துல போய் பெருசா தபஸ் பண்ண போனே பிரம்மா அனுகிரகம் பண்ணார். உனக்கு ஒரு பையன் வந்து வம்சவர்தனம் விளங்கறதுக்காக வரிசையா வருவா, இன்னொரு பையன் இன்னொன்னு 60,000 பசங்க வருவா, எந்த மனைவிக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னா, ஒரு மனைவி 60,000 பசங்களே, நான் நல்ல சூறாளா இருந்திருக்கிற 60,000 மனைவிய 60,000 பசங்க எனக்கு வரட்டும்னு சொல்லி சொன்னா, இன்னொத்தி வம்சத்துக்கு விளங்க வைக்கிற ஒரு பையன் இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வம்சத்தை விளங்க வைக்கிற ஒரு பையன் அசமஞ்சசன்னு பேரான். எல்லாரும் சொல்லுவா அசமஞ்சசம் அசமஞ்சசன்னு சொல்லுவா. அதாவது பசங்களை ஹிம்ச பண்ணி புறத்தியரை ஹிம்ச பண்ணி அதனால சந்தோஷம் அடைகிறவாள் இருக்காளு, அவளை பார்த்து அசமஞ்சசம் அசமஞ்சசமா ஒரு காரியம் பண்றிய அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அசமஞ்சசன்ற பையன் என்ன பண்ணிட்டுனாக்க, இவர் அந்த லோக அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கொண்டு போய் சரையூர்ல முழுக்கடிக்குமா, கையை போட்டுருந்தாரு முழுக்கடிச்சாக்க அது முழு புதுங்கி ஐயோ விட்டுறேன் விட்டுறேன் விட்டுறேன் விட்டுறேன்னு சொல்லுமே, சொல்லச்சே அதுகள் துடிக்கிற துடிப்பு பார்த்து இவருக்கு ஒரு சிரிப்பு, அதுல போய் ஒரு சந்தோஷமா, இப்படி காரியம் பண்ணிருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு பார்த்தாராம், ராஜாவா ராஜாவா இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளையேவாக இருந்தாலும் கூட தப்பு காரியம் பண்ணான்னா அவனை கூட வச்சு கூடாதுன்னு காட்டுக்கு தட்டி அடிச்சுட்டேறான். கொஞ்ச நாள் கேச்சு அசமஞ்சு. இன்னொரு பசங்களா 60,000 பசங்க இன்னொரு மனைவி இடத்துல வந்தவான், அவள்லாம் ரொம்ப சூறாளா இருந்தா ரொம்ப தார்மிகாலா இருந்தா, அவ 60,000 பேர் அவள்லாம் இருந்தா. சகரர் யாகம் பண்ண ஆரம்பிச்ச, யாகம் பண்ணி பண்ணச்சே அஸ்வமேத யாகம் பண்ணாக்க, அந்த அஸ்வமேத யாகத்துக்கு எல்லா இடத்துலயும் சுத்தி இந்த அஸ்வம் சுத்திண்டு வர்றது, அதுல வரைச்சு இந்திரனுக்கு யார் பண்ணாலும் பொறுத்துக்காதே, அவன் கொண்டு போய் பாத்தாள லோகத்துல கொண்டு போய் கட்டி வச்சுட்டான். அது பாத்தாள லோகத்துல கட்டி வச்ச உடனே இவ தன்னுடைய குமாரர் 60,000 பேரை அனுப்பிச்சு வைக்கிறேன், இத்தனை பேரும் போய் பாருங்கப்பா எந்த இடத்துல போச்சுன்னு தெரியலையே, அந்த குதிரையை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போற. அவ பூமி மொத்தம் சுத்தி பார்த்துட்டு கடைசியில எங்கேயும் இல்லைன்னு பூமியே தோண்ட ஆரம்பிச்சிட்டார். பூமியை தோண்டி தோண்டி தோண்டி பாதாளம் வரைக்கும் போறாளாம். தேவதெல்லாம் பூமா பிராட்டி போய் சொல்ற, ஐயோ என்னால முடியவே இல்லையே, என்ன தோண்டி இது பண்றாளேன்ற. நான் எல்லாம் இப்பெல்லாம் கல்மஷமா இப்பெல்லாம் அங்கங்க சுரங்க பாதை போடுறோம், அண்டர் கிரவுண்ட் ரயில் போறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னா, இதனாலதான் உற்பத்தங்கள்லாம் வருது, பெரிய பெரிய அதிர்ச்சி எல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். இது அந்த காலத்துல நடக்க செய்ய அவெல்லாம் சொல்லி சொன்னாலாம். சரி, இதை பத்தி விசாரப்படாத, அங்க கபில முரடி பூமியை தாங்கிட்டு இருந்துட்டு இருக்கார், அவரிடத்துல அபச்சாரப்படுவா அவா, அப்ப அபச்சாரப்பட்டாள்னா அவ மொத்த பேரும் ஒண்ணும் இல்லாத போயிடுவா. ஆகையெல்லாம் நீ பத்து போயிடு என்ன. அந்த பூமி பிராட்டி அதே மாதிரி போன இவ தேடின்னு வந்திருக்கா, குதிரையை காணுமே குதிரையை காணுமேன்னு அங்க கபில முரடி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாள் தான் கபில சுரூபியா இருந்துட்டு இருக்காரு. அவரை போய் கேட்கிற, அவரை போய் கேட்டா அவர் தபஸ்ல இருக்கிறதுனால பதில் சொல்லவே இல்லை. அதனால அவர் இடத்துல போய் கடிந்து கொள்றா. அவர் கண்ணை திறந்து பார்த்து சாப்பிடும் போதே 60,000 பேரும் பஸ்மமா ஆயிடுறா. இதுதான் நடந்தது. தகடர் யாகம் பண்ணிட்டே இருக்காரு, எத்தனை ஆனாலும் வரவே இல்லையே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரப்படுறே. அப்ப தன்னுடைய பேரன் அந்த அசமஞ்சிசத்துக்குள்ள அம்சுமான் பேரு, அந்த அம்சுமான விட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன், அனுப்பிச்சு வச்சு எங்க போய் பாடுற அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் பார்த்தா கடைசியில பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி 60,000 பேரும் பஸ்மாவா இருந்துட்டு இருக்க. அங்க இருக்கிற கபில மகரிஷியை சேவிச்சு என்னுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவாள்லாம் இப்படி இருந்துட்டு இருக்காளே, அவளை என்ன பண்றதுன்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, நீ போய் கங்கையை அழைச்சு வந்தேன, கங்கையை தூக்கி வந்தேனாக்கா இது எல்லாம் சரியா போயிடும் சொன்னாராம். கங்கா அவதரணம் பண்ணணும். ஒரு 30 வருஷம் அவர் வந்து பார்த்து தகவல் சொன்னார். ஏதோ யாகத்தை ஒரு வழியா முடிச்சாகி போச்சு, அம்சமான இதை ஓட்டிண்டு. ஆனாலும் அந்த இவருக்கு ஒரு நரடல் தான் இருந்து, ஐயோ வரலையே வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு அந்த 60,000 அந்த அம்சுமானுக்கு அப்புறமா அவருக்கு குழந்தை, அவருக்கு பிறகு திலீபன், திலீபனுக்கு அப்புறமா பகீரதன்னு பிறந்திருக்கு. இப்படி இவெல்லாம் பித்திருக்காரியம் பண்ணலையே பித்திருக்காரியம் பண்ணலையேன்னு விசாரப்பட்டுண்டே போயிட்டாரு. அப்போ பகீரதன் தான் பெரிய தபஸ் பண்றேன், அந்த தபஸ்து பண்ணி பிரம்ம சாட்சா்காரம் நடக்கிறது. பிரம்ம சாட்சா்காரம் பிரம்மாவின் இடத்துல, பிரம்ம சாட்சா்காரம்னா சதுர்முக பிரம்மா இந்த இடத்துல, அந்த சதுர்முக பிரம்மாவை சாட்சா்காரம் பண்ணி அவர் அனுகிரகம் பண்ற. என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இந்த எனக்கு இந்த பகீரதன் சொல்ற, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம், எனக்கு வந்து நீ இந்த மாதிரி எங்க பிதாமகள்லாம் வந்து பஸ்மமா போயிட்டான், அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், அதுக்காக தான் எனக்கு அந்த கங்கையை அனுப்பிச்சு வைக்கணும், ஆகையால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேக்குற. அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அப்படியே ஆகட்டும், கங்கையை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அத்தப்போ தீர்க்கமா திஷ்டத்து கோகர்ணே ரகுநந்தன ஊர்துவபாகு பஞ்சதபா மாசாரோஜிதேந்திரியோரேபதிஷ்டதாம் அதீதானி மகாபாஹோ மகாத்மனஹ. அந்த பகீரதன் பண்ண தபஸ்ன்னது சாதாரண தபஸ் இல்லையா. தீர்க்க அவர் கோகர்ணத்துல வந்து தபஸ் பண்ணேரா, ஊர்துவபாஹு கைய உயர தூக்கிண்டு மாசாஹாரா மாசத்துக்கு 1 ரூபா சாதம் சாப்பிடுவாராம். எல்லா இந்திரியங்களையும் புலன்களையும் அடக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். சசிய வருஷ சகசிராணி, 1 நாள் 2 நாள் இல்ல, 1000 வருஷங்கள் தபஸ் திஷ்டாராம். இப்படி பண்ணச்சே பிரம்மா சாட்சா்காரம் பண்ணார். தமு வாச்ச மகா தேஜாக சர்வலோக பிதாமகம் பகீரதோ மகாபாக கிருதாஞ்சலி உபஸ்தித. கைய கூப்பிண்டு பிரம்மாவை பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை பண்ற? எதிமே பகவன் பிரீதா யத்யஸ்தி தபசஸ்தலம் சகரஸ்யாத்மஜ சர்வே மத்தசலிலமாத்மனுயுஹு. எதிமே பகவன் பிரீதா, நீர் உண்மையிலே என்னுடைய தபஸ்னால சந்தோஷத்தை அடைஞ்சவராக கணக்கு இருந்தேரானால், எத்யஸ்தி தபசஸ்தலம் என்னுடைய தபஸுக்கு எதனா பலன் கொடுக்கணும்னு நீர் கணக்கு நினைச்சேர்னாக்க, சகரருடைய புத்திரர்கள் 60,000 பேரும் மத்தகா சலிலம் ஆப்னுயுகு என்னிடத்தில் இருந்து திலத்தை தீர்த்தத்தை அடையட்டும் என்பதாக சொல்ல. நாமெல்லாம் எல்லாம் பித்ருக்களுக்கு காரியம் பண்ணணும். பித்ருக்களுடைய பூஜைன்றது ரொம்ப முக்கியம். இந்த கைங்கரியம் பண்ணச்சே கூட சுத்ருஷ்ணா தாக தாப சமனார்த்தம் அப்படின்னு தான் சொல்ற வழக்கம். இந்த எள்ளும் தண்ணியும் குத்துறதுக்கு அவளுக்கு பெரிய பசி இருக்கும், தாகம் இருந்துட்டு இருக்கும், தாபம் இருந்துட்டு இருக்கும். அந்த தாபத்தை போக்கடிக்கிறதுக்காக, தாகத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் நாம எள்ளு ஜலமும் அந்த துணியால ஜலமும் வாசோதகமும் தெலோதகமும் நம்ம கொடுக்கறோம். இவாள்லாம் இத்தனை வருஷமா ஆச்சு, இவாளுக்கு எள்ளும் தண்ணியும் உடறவா யாருமே இல்ல. அப்படியே தப்பிச்சுண்டு இருந்துட்டு இருக்கா 60,000 பேரும். அந்த 60,000 பேருக்கும் எள்ளும் தண்ணியும் உடணும். அது யார்? எம் மூலமா தான் நாம் பண்ணோம். அந்த சந்ததியில வந்தவனா இருக்கிறதுனால இதுக்கு எப்படி சாதாரணமா பண்ண முடியுமா? கங்கை வந்தாதான் பண்ண முடியும். அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்றாரா. கங்காயாக சலில கிண்ணே பஸ்மன்யேஷாம் மகாத்மானாம் ஸ்வர்கம் கச்சேத்யும் சர்வங்கம் கச்சேயு அத்யந்தம் சர்வே மே பிரபிதாமஹா. மூணாம் தலைமுறை பையன் பகீரதன். சர்வேமே பிரபிதாமஹா என்ற அம்சுமான் திலீபன், திலீபனுடைய பிள்ளை இவர். அப்ப பிதாமகன் அம்சுமான், அம்சுமானுக்கும் தப்ப அசமஞ்சுடைய இதுல சமமா இருக்கிறபடினால அந்த பிரபிதாமகாளாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்காக இது பண்ற. நாமெல்லாம் நம்ம அப்பாக்கே நாம ஒன்னும் பண்றோமா சிஸ்ரூஷ பண்றோமா இல்லையான்னு தெரியல. எந்த இதுல சேர்க்கணும்னா இது பிரபிதா மகானுக்கு பண்ணணும்னாக்க எவ்வளவு பக்தியோட பண்றாருன்னு பாக்கணும் பகீரதன். அவளுக்கு அவள்லாம் சொர்க்கம் போனோம் என்ன? ஆஹா சரி, அதுக்கு என்ன ஒண்ணும் விசாரமே படாத. இவம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுனா தாம்பைதா வீத வந்து இவள அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னா. இப்ப இவள அழைச்சிட்டு போனோம்னாக்க இவ எங்கயோ ஆகாசத்துல இருந்துட்டு இருக்கா, இவள அழைச்சும் போனா பூமிக்கு அழைச்சும் போனா எப்படி அழைச்சும் போறது அப்படின்னா, அங்கிருந்து பூமியில விழுந்தா பூமி தாங்க மாட்டாளாம் அவ்வளவு பாரத்தை. அப்படியே தொட தொட தொடன்னு கொட்டி தின்னாக்க பூமியால தாங்க முடியாது, பூமி வந்து அப்படியே பிளந்து போயிடும். அது இல்லாத பண்ணணும், யார் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், நீயே யோசனை பண்ணி பாருன்னு சொல்லிட்டான். சரி என்ன, அதுக்கு அதுக்கும் பிரம்மா தான் சொல்லணும், இந்த பர்பா இதெல்லாம் தாங்காது, நீ சிவபெருமானோட போய் பிரார்த்தனை பண்ணி அவர் தள்ள வேட்டோம், தள்ள விழுந்து அங்கேருந்து விழுந்ததுனாக்கா அதனுடைய வேகம் குறையும், ஆகையால அவர் தலையில வேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இங்க ஒரு விசாரம், என்ன விசாரம்னா, கங்கை ஹிமவானுடைய பெண்ணு சொல்ற. கங்கை பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கச்சு அவருடைய திருவடியிலேருந்து உற்பத்தமானது கங்கை அப்படின்னு சொன்னார். பெருமாள் திருவடியிலேருந்து உற்பத்தமானதா இருந்ததுன்னாக்க அங்கேருந்து ஆகாசத்துல இருக்கிற கங்கைய பூமிக்கு அழைச்சிந்து வரணும், அந்த பூமிக்கு அழைச்சிந்து வரத்துக்காக பிரார்த்தனை பண்றேன் தபஸ் பண்றேன் என்பதெல்லாம் சரியா இருக்கும். இப்ப சிவபெரும் இது கங்கை ஹிமவத் பர்வத்தினுடைய பொண்ணாக இருந்து அல்லாடின் இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்போ இது வந்து எப்படி ஆகும்? இது பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டானதாக எப்படி ஆகும்? இதுதான் பார்க்கும். இதுக்கு ஒரு பெரிய விசாரம் பண்ற ரகுவீர கத்தியத்துல வியாக்கியானம் பண்ற மகான் ராஜகோபாலாச்சார சுவாமி. ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபுத சரி ஜதி பகுல மதுகலன லலித பத நலின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜகது பல தனுரு சிர பரம முனிவர யுவதி நுதா. இது இந்த சூர்ணிக்க. ஜட கிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபுத சரி ஜதி பகுல மதுகலன என்பதாக சொல்றோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும், ஹிமவானுடைய பெண்ணு பிரம்மாவுடைய சாபத்தினால இந்த பிரம்மாண்டோத்வ கட்டாகத்துல அந்த ஜலரூபமாக அப்படியே இருந்துட்டு இருக்காளாம். அந்த வாமனாவதார சமயத்துல பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்டது, இதனால ஊர்தோட்சித்தமா ஆயிடுச்சு. அதுல அந்த கட்டாகம் இருந்துட்டு இருக்க அப்படி மேல போயிடு. மேல போன பிற்பாடு அவருடைய திருவடியிலேருந்து இந்த பிரம்மாவனுடைய குண்டிகையில புருஷம் சொல்லி பண்ணினதுனால இது ரெண்டும் சேர்ந்து அந்த திருவடியில இருந்து பெருகின ஜலம் இருக்க அதுதான் கங்கை ஜலம். ஆகையால பெருமாள் திருவடியிலேருந்து இப்ப அந்த கங்கை பெருமானுடைய பொண்ணு அவள் தான் கங்கை யாரான்றது வேற விஷயம். ஆனாலும் அது யாருக்கும் உபயோகமா இல்லாத போயிருந்தது, அந்த உபயோகமா அதையும் உபயோகமா பண்ணினவர் பெருமாள். ஆகையால பெருமாள் திருவடியிலேருந்து அந்த பிரசரிச்சதா அதுல இருந்துதான் பெருகினதாக ஒரு விஷயம். இது வசதா இதுதான் விஷ்ணு பாதோத்பத்தி தான் ரொம்ப சித்தாந்தத்துல எல்லா இடத்துலயும் சொல்றது, பிராமாணிக்கமாக சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட பெருமாள் திருவடியிலேருந்து வந்த கங்கையானபடினால அந்த அத வந்து வேகமா வரும் நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரொம்ப வேகமா வந்தது கங்கை, ரொம்ப அதாவது தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்காக வந்தது. உன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் காண்பிச்சு வந்த, ஏன்னா அதுக்கு மேல கோபம் வந்துடுத்து, கோபம் வந்ததுனால சிவபெருமான் தன்னுடைய முடிய அப்படியே கொஞ்சம் இது பண்ணி முடியாலேயே கட்டி போட்டுட்டார். ஆகையெல்லாம் சிவன் தலையிலேயே எத்தனையோ வெள்ள வர முடியாது, கங்கா அல்லாடினா என்பது விருத்தாந்தங்கள்ல வர விஷயம். ஆனா சிவபெருமான் என்னத்துக்கோசரம் அத தன்னுடைய தலையில அவ்வளவு நாள் வச்சிருந்தேன்றது பாக்கணும். இதெல்லாம் பாலகாண்டத்துல சொல்ற விஷயம். எத்தனையோ நாள் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார். அதுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு பிரம்மா சொல்லச்சேயே அவங்க விழுவா விழுந்தாள்னாக்கா அதுக்கு ஒரு இடம் பாக்கணும். எங்க போறதுன்னா சிவபெருமான இடத்துல நீ தப பகீரதன் எத்தனை பேர் இடத்துல தபஸ் பண்ற, சிவபெருமான தபஸ் பண்ண, ஏன்னா அவர் தள்ள விழுந்து அங்கேருந்து வருவா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னானா. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்த தீர்த்தமானபடியினால இந்த தீர்த்தத்தை தன் தலையில வச்சிருந்தமானாக்கா தனக்கு பாக்கியம்ன்றதுனால அதுக்காக தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தேராம் வருஷ கணக்குல அந்த கங்கா ஜலத்தை. உடனே கீழே விட்டுட்டாக்கா போகாதுன்றதுக்கு சீபாத தீர்த்தத்துக்கு நாம முன்ன என்ன பண்றோம், பெருமாள் தீர்த்தம் சாப்பிடுறோம். ஆனா சீபாத தீர்த்தத்தை முதல்ல கொடுத்த உடனே தலையில புரோட்சிச்சுக்கிறோம், அப்புறம்தான் மூணு வாட்டி சாப்பிடுறோம். அப்பா எழுந்துள்ள இருக்கிட்டே சொல்லுவார், இந்த ஒவ்வொரு வாட்டியும் மூணு வாட்டி பெருமாள் தீர்த்தம் சாப்பிடறதுக்கு என்ன காரணம், மூணு வாட்டி சீபாத தீர்த்தம் சாப்பிடறதுக்கு என்ன காரணம், சீபாத தீர்த்தத்தை தலையில முன்ன புரோட்சிச்சுக்கிறோம் அப்புறம்தான் சீபாத தீர்த்தத்தை சாப்பிடுறோம், பெருமாள் தீர்த்தம் மூணு வாட்டி தீர்த்தத்தை சாப்பிட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா தலையில புரோட்சிச்சுக்கிறோம், இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு. அந்த சீபாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பெருமாளுடைய தீர்த்தம் பாகவதாளுடைய தீர்த்தம் இருக்கு, அந்த திருவடி தீர்த்தத்தினுடைய மகாத்மியம், அதுக்காக தான் தலையில ஏந்தின்னு இருக்காராம் சிவபெருமான். சிவபெருமானும் பரம பாகவதர். ஆகையால அந்த கங்கையினுடைய பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தினுடைய மகிமை தெரியும், அந்த மகிமை தெரியறதுனால தலையிலேயே வச்சுட்டு இருக்காராம். ஆகையால இந்த சிவபெருமானுடைய தலையில விழுந்து கங்கை, அப்புறமா மறுபடியும் ஐயோ இதுல இருந்து இப்படியே பண்ணிட்டா என்ன பண்றது, எத்தனை நாள் கழிச்சு வருது, வெளில வரணுமே பெருமாள் சிவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ற, அந்த பகீரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி விடுற, அங்கேருந்து வருது. அப்ப அந்த கங்கை எப்படி போகணும், என்ன சமாச்சாரம் சொல்லு அப்படின்னு கேக்குற. நான் தேர் எடுத்துட்டு வரேன் நானே, என் பின்னாடியே நீ வா போலாம் பாக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே இருக்கா, தட தட தடன்னு போயிட்டே இருந்துட்டு இருக்காளாம். கொஞ்சதான வேகமா போற மாதிரி இருக்குமா, கொஞ்சதான பார்த்தோம்னா சமவெளியில போச்சே, அப்படியே பிளைன்ஸ்ல போச்சே, சாதாரணமா அப்படியே நிச்சலமா அப்படியே சைலண்டா போற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமா, ரொம்ப கரண்ட், ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குமா, ஒரு இடத்துல அகலமா இருக்கும், ஒரு இடத்துல குறுகலா இருந்துட்டு இருக்கும், இப்படி எல்லாம் போயிருந்தாலாம் கங்கை. இங்க ஜன்னுன்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியும் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் இதே மாதிரி வேகமா போனாக்கா அவர் என்ன பண்ணிட்டு தன்னுடைய இதுல அப்படியே காதுல போற முடியாத பண்ணிட்டு, அப்புறம் அது காது வழியா வெள்ள விட்டு இந்த காதுல பூந்து அந்த காதுல இருந்து வர மாதிரி ஆகிப்போச்சு. அதையாலதான் அவளுக்கு ஜான்ஹவின்னு பேரு, அந்த கங்கைக்கு ஜான்ஹவின்னு ஒரு பேரு. இதெல்லாம் தாண்டி போய் கடைசியில பகீரத பிரயத்னம் சமுத்திரத்தை போய் அடைஞ்சு அது சமுத்திரம் ஆயிடுச்சு. அந்த சகரபுத்திராள் 60,000 பேருக்கும் அவர் திருப்தி ஏற்படும்படியாக உதகாஞ்சலி பண்ணுவதற்கு ஏற்ப இது கங்கை எழுந்திருந்த கங்கையை கொண்டு வந்தார் பகீரதர் என்பதாக சொல்லுகிறார். இந்த கங்காவதரண ரூபமான இந்த ஒரு கதையை கேட்கறதுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்குதான் அங்கங்க சில இடங்கள்லதான் ராமாயணத்துல கடைசியில பலஸ்ருதி வரும். ஒரு 2-3 இடத்துல மாத்திரம் அங்கேயே பலஸ்ருதி வந்திருக்கு. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்ரியம் ஸ்வர்க்கம் அதிவச யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷு இதரேஷு ச ப்ரியந்தே ப்ரியந்தே பிதரஸ்தஸ்ய ப்ரியந்தே தெய்வதானி ச இதமாக்யானம் அவ்யக்ரா கங்காவதரணம் சுபம் யஸ்ருணோதி ச காகுஸ்த சர்வான் காமான் அவாப்னுயாத் சர்வே பாபா ப்ரணஷ்யந்தி ஆயுஷ் கீர்த்திஷ்ட வர்த்ததே. இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ, யார் அதாவது சொல்றவா கேக்கிறவா ரெண்டு பேருக்கும் பலனும். அந்த சொல்றவாளுக்கு உண்டான பலன் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்ரியம் ஸ்வர்க்கம் அதிவச. இவாள தன்யாளாக ஆக்குறது, தீர்காயுசா இருக்கும்படியாக பண்றது, எந்த காலத்திலையும் பிதற்களுடைய சாபம்ன்றது இவாளிடத்துல அணுகாதபடியாக பண்றது. யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷு இதரேஷு ச பிராமணாலிடத்திலயோ க்ஷத்ரியாலிடத்திலயோ யாருடையோ எப்படியோ ஒண்ணு இவாளை கேட்கும்படியாக, கங்கா விரதாந்தத்தை கேட்கும்படியாக பண்ணி அவ கேட்கிற யார் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் அவ விஷயத்துல பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தெய்வதானி ச அவள் விஷயத்துல பிதர்கள்லாம் ரொம்ப பிரீத்தி அடைகிறார்கள், தேவதைகள்லாம் பிரீத்தி அடைகிறார்கள் என்று சொல்ற. இதமாக்கியானம் அவ்யக்ரா கங்கா அவதரணம் சுபம் யஸ்ருணோதி. இது சொல்றவாளுக்கு, கேக்குறவாளுக்கு இந்த ஆக்கியானத்தை யார் கேக்குறாளோ அவளுக்கு சர்வான் காமான் அவா புனியாத்து. இது எதுன்னு சொல்லல, அவ என்ன விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் கிடைச்சிருமா. சரி, அது மாத்திரம் போனா போகுமா, சர்வே பாபா பிரணசந்தி, எல்லா பாபங்களும் போயிடும் என்பதாக சொல்லுகின்றார். அப்ப அந்த பாபம் போனதுக்காக தானே கங்கா ஸ்நானம் பண்றோம், அதுதான் இங்க சொல்ற. இத கேட்டாலே போருமா, எங்க கங்கே கங்கேதி யோ ப்ரூயாத்து யோஜனானாம் சதைரபின்னு, 100 யோஜனை தாண்டி இருந்தாள்னா கூட கங்கா கங்கான்னு சொல்லிண்டே தீட்டா மாடினாள்னாக்கா அவளுக்கு அந்த பாப்பம்லாம் போயிடுமா. 100 யோஜனை என்ன, எத்தனையோ யோஜனை எங்கேயோ அமெரிக்கால இருந்து குளிச்சா கூட சரி, தீட்டா மாடினா கூட சரி, அவ தீட்டா மாடிச்சே கங்கே கங்கேத்து சொல்லிட்டு தீட்டா மாடினாள்னாக்கா அவளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அதையால அங்க எல்லாம் பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கா. கங்கேச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிங்குருன்னு பிரார்த்தனை பண்ணும். வருண தேவத்தை தீட்டா மாடிச்சே வெறுமையான குளத்துக்கு போனோம்னா, புண்ணிய தீர்த்தங்கள் குளம்னு இல்ல, எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்ல போனோம்னா நேரம் கொண்டு போய் காலை வைக்க கூடாது. நாம சுத்தமா போனோம், சுத்தமா போன பிற்பாடு அங்க எடுத்து அந்த ஜலத்தை தள்ள புரோட்சிச்சுக்கணும். புரோட்சிச்சுண்டு அப்புறமா நாம தீர்த்தம் வாழ்றதுக்கு இறங்கணும். ஏன்னா அந்த தேவிய வருண பகவான் எழுந்தருளி இருக்கார். சாதாரணமான தீர்த்தம்னு நினைச்சுக்க கூடாது. நாம அந்த பகவான பிரார்த்திச்சுண்டு நாம தீர்த்தம் வாழணும். இதுதான் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்த வழக்கம். அது எங்க இருந்தாலும் சரி, நம்ம பசங்களுக்கும் சரி, நாம்பளும் சரி, இந்த மாதிரி கங்கையை தியானம் பண்ணிட்டு நாம தீர்த்தம் பண்ணணும்ன்றத சொல்லணும். நாம்பளும் அப்படிதான் பண்ணணும். கங்கை தெய்வனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சன்னதிங்குருன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம தீர்த்தம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பலஸ்ருதி எல்லாம் சொல்றது, வேற ஒன்னும் இல்ல. பலஸ்ருதி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் சந்தோஷத்தை அடையணும், எல்லாரும் சர்வே பாபாஹ பிரணசந்தி ஆயுஹு கீர்த்திஷ்ட வர்த்ததே. ஆயுசு புகழ் எல்லாம் வருது, பிதர்களுடைய சாபம் நமக்கு போயிடும். ஆகையால நாம பண்ணும், எந்த ஜோசிகாரன்டையும் போவானா, ஜோசிகாரன் சொல்ற பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம், கங்கையை நினைச்சுட்டாலே போருமா, கங்கையை நினைச்சுட்டு தீட்டாமி கங்காவதரண கதையை தெரிஞ்சுட்டாலே போறோம் என்பதாக சொல்ற. மகரிஷி வால்மீகி பகவான் அவருடைய வார்த்தை தான் பிரமாணம். இதெல்லாம் நம்மளுடைய வார்த்தை. இது இப்பேற்பட்ட கங்காவதரணத்தை வழியில சொல்லிட்டு வர்றார் ராமலட்சுமணனுக்கு சொல்றார். அப்புறம் அங்கேருந்து பூமி பிரதேசத்துல போன உடனே அந்த இடத்துல இருந்து விஸ்வாமித்திர அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறார். வச்சு விசால தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு போற அங்க சுமதின்னு ஒரு ராஜா இருந்திருக்கார். அந்த சுமதின்ற ராஜா இவ எல்லாரையும் வரவேற்று எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக பண்றார். அவர் அங்க போனது பாடு அங்கேருந்து கிளம்பி கௌதமருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு கௌதமருடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல என்ன விசேஷம் என்னன்னு கேக்குறார். அதுக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்றார். இது என்ன எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? மகா தபஸ்வியாக இருந்த கௌதமர் எழுந்தருளி இருந்த இடம். அந்த கௌதமர் எழுந்தருளி இருந்த இடம் சொன்ன உடனே அப்ப என்ன சமாச்சாரம், என்ன இருக்கு, ஏன் இப்போ ஒன்னும் இதுவே இல்லாத இருந்திருக்கேன்னு கேட்டேன். அப்ப சொல்ற ஸ்ரீமதாசிரம சங்காசம் கின்விதம் முனிவர்ஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி பகவன் கத்தியாயம் பூர்வாசிரம. இந்த ஆசிரமத்தை பார்த்தா பெரிய மகான்லாம் எழுந்திரல் இருந்த ஆசிரமம் மட்டும் தெரியுது. ஆனா இப்ப பார்த்தா மகர்ஷி யாருமே இல்லையே, இது முனியே மகர்ஷி இல்லாத ஆசிரமமா இருக்கு, இந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம் என்று ராமர் கேட்கிறாராம். தச்சுத்வா ராகவேணோக்தம் வாக்கியம் வாக்கிய விசாரத பிரத்யுவாச மகாதேஜ விஸ்வாமித்ரோ மகாமுனி ஹந்ததே கதயிஷ்யாமி ஸ்ருணு தத்வே நராகவம் எஸ்யைததாஸ்ரமபதம் சப்தம் கோபான் மகாத்மனா கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்ட பூர்வமாசீன் மகாத்மனா ஆஸ்ரமஹ திவ்ய சங்காசஹ சூரைரபி பூஜிது பூஜிதஹ. விஸ்வாமித்திர சொல்றேன், ராமாதயம் கேக்குற நல்ல விஷயம் வந்தா சந்தோஷமா சொல்லுவாரு. அதுவா சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு கங்கா விஷயத்த கங்கா அவதரணத்தை சொன்ன. இது மகர்ஷியே இல்லாத ஒரு ஆசிரமமா இருக்கே, இந்த ஆசிரமம் எப்படி இருக்க, இது களையிழந்து இருக்கேன்னு கேக்குற. அது அந்த மகர்ஷிகளுக்கு தான் தெரியும், மகர்ஷிகள் இல்லாத ஆசிரமத்தினுடைய ஒரு நிலை. அதுக்கு இப்ப நாம போனோம்னா கிராமங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நாம எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், இந்த ஊருக்காரா அந்த ஊருக்காரா அங்க அத்த பண்ணா இத்த பண்ணா எங்க பெரியவாள்லாம் அப்படி பண்ணிருக்கானா. அந்த கிராமத்துல போனோம்னா ஒண்ணுமே இல்லாத இறந்துட்டு இருக்கும். நம்மளோட வாழை யாரும் இறந்திருக்க மாட்டா, யாரும் புறவாளை பத்தி நினைக்கிற வாழாவே இல்லாத ஒரு இடமா இருக்கும் அந்த கிராமமா இருக்கும். நாம மாத்திரம் வெறும வெத்துக்கு நாம சொல்லிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவான்னு. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு இந்த இடம். ஆகையாலதான் முன்ன பார்த்திருந்த வாழா இருந்தா இந்த ஊர்ல எத்தனை பேர் அத்தியனம் பண்ணுவா, எத்தனை பேர் இருந்தா இப்ப ஒண்ணும் இல்லாத போயிட்ட அப்படின்னு வேதனைப்படுற மாதிரி அவர் கௌதமர் எழுந்தருள் இருக்கே விஸ்வாமித்திரர் அந்த இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போயிருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையால அவர் பார்த்து ஹந்தன்னு ஆரம்பிக்கிற ஹந்த சாமி ஸ்ருணு தத் அந்ததே கதையேஷ்யாமி ஸ்ருணு தத்வே நராகவ. நான் உனக்கு நிஜத்தை சொல்றேன், இங்க என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னு, இந்த இடத்துல கௌதமர்னு ஒரு மகர்ஷி இருந்த, அவருக்கு அகல்யன்னு மனைவி இருந்தா, ரிஷி பத்தினி இருந்தா, அவர் ரொம்ப அழகா இருந்துருப்போ, அவர் ரொம்ப அழகா இருந்துருக்கிறத பார்த்த உடனே இந்திரன் அவள் விஷயத்துல மோகிச்சு போனானா. தஸ்யாந்தரம் விதித்வா சஹசிரி ஒரு ஆனா இந்த அகல்லி அடையணும்னு அவனுக்கு ஆசை. அவர் மேல நிச்சயம் அவர் வந்து கௌதமர் தீர்த்தாமட போயிடுவார், மேல மூணு மணிக்கே கிளம்பி போயிடுவார். அகல்லி மாத்திரம் இப்ப இறந்துட்டு இருப்பா. அப்புறம் இப்படி ஒரு ஏகாந்தமான சமயம் இருக்கிறத கவனிச்சு பார்த்த உடனே போய் முனிவேஷத்ரஹல்யாம் இதம் வச்சனம் அப்ரவீதே. இந்திரன் இந்திர வேஷத்தோட வந்திருந்தாக்க அகல்ய ஏத்துப்பாளோ மாட்டாளோ ரிஷி பத்னி. நம்ம கௌதமர் வேஷத்தோட நம்ம வருவோம்னு கௌதமர் வேஷத்தோட வந்தாளாம். ருத்துகாலம் பிரதீட்சந்தே நாத்தினா சுசமாஹிதே சங்கமும் துவகமிச்சாமி துவயா சகசு மத்யமே. மனுஷனிடத்துல தான் கட்டுப்பாடே கிடையாது. மிருகங்களுக்கு கூட கட்டுப்பாடு உண்டு. மிருகங்களுக்கெல்லாம் கூட ஒரு கால விசேஷத்துலதான் இந்த ஒன்னா சேர்றது, அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்றதுன்றது ஒண்ணு உண்டு. மனுஷனுக்கு எப்பவுமே அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஆனா மகாத்மாக்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் என்ன சாஸ்திரம் தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு இவ ரொம்ப புலநடக்கத்தோட இருந்திருக்கேன்னு சொல்லி மனைவிமார்களை வந்து அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவ இச்சிச்சாள்னாக்க அவளோட சேரணும். இது நியாயமான தர்மத்துல சொல்ற வழக்கம். அப்ப அந்த இச்சிச்சாக்கா போறதுன்னு சொல்றது இருக்கச்சே, அதுக்கு ஒரு காலம் உண்டு, ரித்துக்காலம்னு உண்டு, 16 நாட்கள் உண்டு. அந்த 16 நாட்களுக்கு அப்புறமா அவளும் இச்சிக்க கூடாது, இவாளும் போகக்கூடாது, அவளோட சேரக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு தர்மசாஸ்திரத்துல வழிமுறைப்படுத்தி வச்சிருக்காரு. இவர் முனிவேஷதரராக இருந்திருக்கிற இந்திரன் வந்து அகல்யன்ற சொல்றார், யாரெல்லாம் ரித்துக்காலம் பிரதீட்சந்தே நாத்தினா சுசமாஹிதே, நீ ரொம்ப அழகா இருந்திருக்க, உன்னை உண்மையா விரும்புறவாள்லாம் ரித்துக்காலத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்க மாட்டா, எப்ப நினைக்கிறாளோ அப்பவே உன்னோட சேரணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு. தங்கமும் துவகமித்வமோ இச்சாமி துவயா சகசமுத்தியமே, உன்னோட சேரணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு முனிவேஷம் கௌதம வேஷம் போட்டு இவன் கேக்குறான், இந்திரன் கேக்குறான். கேட்ட உடனே அப்பவே புரிஞ்சு போயிடுச்சு இவளுக்கு, அகல்ய என்ன சார் மகாபதிவிரதையாச்சே, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து வால்மீகி வாக்கிய பிரகாரம் நான் சொல்லிட்டு வரேன், வால்மீகியனுடைய ஒரு இது பிரகாரம் நான் சொல்லிட்டு வரேன். அது சொன்ன உடனே ஏன் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, கௌதமர் மகர்ஷி அக்காலத்துல விரும்ப மாட்டார். ஆகையால எப்ப இவர் இந்த வார்த்தைய சொல்றாரோ, கௌதம வேஷம் போட்டிருந்தா கூட இது கௌதமர் இல்ல அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம், முனி வேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தன, இப்படி தேவராஜனே வந்திருக்கானேன்னு வந்துருத்து. இப்ப முனி வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, அக்காத்து கௌதமர் இல்ல, இங்க வந்திருக்கிறது வேஷம் போட்டுருக்கோம் வேறதான். மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூஹலாது, மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூஹலாது, தன்னுடைய அழக பார்த்து தேவராஜனே வந்திருக்கானேன்னு சொல்லி ஒரு பெருமை அடைஞ்சாலாம். இதனால ஒரு க்ஷணம் அவருடைய பாதிவிரத்தையும் போயிட்டு என்ன இந்த மாதிரி நினைச்சதுனால. அத்தாபிரமீத்ரேஷ்டம் கிருதார்த்தே நாம் தராத்மனா கிருதார்த்தாஸ்மிசுரஸ்ரேஷ்ட கச்சசீக்ரமித பிரபோ, இவளே சொல்லி அனுப்புறா, ஆயிடுத்து நீ இங்கேருந்து சீக்கிரம் போயிடு, ரிஷி வர நாழி ஆயிடுத்து, நீ ரிஷி வேஷம் போட்டிருந்தேனா கூட நீ ரிஷி இல்லைன்னு எனக்கு தெரியும், அயல நீ சந்தோஷம் ஆயிடுத்துனாக்கா நீ கிளம்பி போயிடுன்னு சொன்ன. ஒரு பெரிய தப்பு காரியம் நடந்து போச்சு. ஆசிரமம் இவன் திருடன், இவன் ஜாரன், பிறன் மனைவியே ஆசைப்பட்டது, இது பெரிய தப்போ இல்லையோ, இந்த பிறன் மனைவி ஆசைப்படுறதுன்றது தப்பான அப்படின்னால இவன் பயந்துட்டே வெளில போறான். பயந்துட்டே வெளில போகச்சு கௌதமர் வந்துடுறே, கௌதமர் பார்த்த உடனே இந்திரனை பார்த்த உடனே சபிச்சு வர்றாரு, ஆஹா இந்த ஆசிரமத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கியா, இப்ப இந்த மாதிரி நீ அகல்ய இடத்துல ஆசைப்பட்டுதான் வந்திருப்ப, உனக்கு இனிமே நிஷ்பலனாக ஆகணும், அவளுக்கு ஒரு புருஷனாக இருக்கிறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இந்திரியம் உனக்கு இல்லாத போயிடணும் என்று சபிச்சுட்டாரான் அவர். அவளை பார்த்து சபிக்கிறார், என்னென்ன சபிக்கிறார் அப்படின்னா, உனக்காக மம ரூபம் கிருதவான் அஸ்மிதா அகர்த்தவியம் இதம் தஸ்மாத் விபலஸ்தும் பவிஷ்யசி. சரி, இஹ வருஷ சகசிராணி பகூனி துவம் நிவத்ஸ்யசி, நீ ஒரு நாள் ரெண்டு நாள்ல எத்தனையோ வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ இந்த இடத்துல கல்லா இருக்கணும். வாயுபக்ஷா நிராகாரா தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவத்ஸ்யசி, வெறும் காத்து மொத்தமே சாட்டுண்டு வேற யாராலையும் காணாதவளாக பார்க்க முடியாதவளாக நீ இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான வருஷத்துல நீ இருந்துட்டு இருக்க வேண்டியது, கல்லா இருந்துட்டு இருக்க வேண்டியது. யதாச்சைதத்வனங்கோரம் ராமோதகரதாத்மஜஹ ஆகமிஷ்யதி துத்தர்ஷஹ ததா பூதா பவிஷ்யதி. எந்த சமயத்துல ராமர் இங்க வரையறோ அப்போ உனக்கு பரிசுத்தி ஏற்படும் என்பதாக சொல்ற. இப்படி அகல்யாசிரமத்துக்கு ராமர் வர அகல்யைய இவர் கௌதமர் சபிச்சுட்டு இந்திரனையும் சபிச்சுட்டார். இந்திரன் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருந்துட்டு இருக்கான். நான் வந்து ஆசையினால அகல்யை நடத்துல போல, நானு கௌதமருடைய தபசை கெடுக்கணும்ன்ற ஒரு தேவ காரியம் இருக்க, அதுக்காக தான் நான் போனேன்னு தவிர என்ன அவர் தப்பிச்சது, அவர் சபிச்சது தப்புன்னு சொல்றான். அப்புறமா ஏதோ வந்து அதுல எத்தனையோ விருத்தாந்தங்கள்லாம் வருது, மேஷ வருஷணத்தை அவருக்கு சேர்த்து சஞ்சோஜனம் பண்ணி வச்சா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப அகல்யனுடைய சாப விமோச்சனம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அகல்யனுடைய சாப விமோச்சனம் எப்பேற்பட்டதா இருக்கு? அது பெருமாளுடைய திருவடியினுடைய பலம், பாதுகையினுடைய பலத்தால அது வந்திருக்கு. அகல்யா சாப விமோச்சனம்ன்றது அந்த எப்படி வந்து அந்ததான் இந்த இடத்துல சொல்றார். இப்ப ராமர் எழுந்தருள் இருந்துட்டு இருக்க, ராமர் எழுந்தருள்ன்றதுனால அவளுக்கு உனக்கு அகல்யக்கு ஒரு விமோச்சனம் ஏற்பட போறது அப்படின்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல பாய்க்கிற. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் திருதநாதர மாமஹிபியாம் சாமான்ய தெய்வத முசந்தி பதம் த்வதீயம். உன்னுடைய திருவடிக்கு எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா அப்படின்னு, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். பாஷாணம் கல்லால இருந்தது, ஒரு கல்ல போய் தபோதன தர்மதாரம் மகா தபஸ்வியாக இருந்திருக்கிற ரிஷி பத்னியாக ஆக்கின பெருமை உன்னுடைய உன்னுடைய திருவடிக்கு உண்டு. பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம், ஒரு கரிக்கட்டைய மகாராஜாவாக ஆக்கின பெருமை உன்னுடைய திருவடிக்கு உண்டு. இது ரெண்டு மாத்திரமா? சம்வாஹிதம் திருதகநாத ரமா மகிபியாம், பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் உன்னுடைய திருவடிய அப்படியே தாங்கிட்டு இருக்கா, பிடிச்சு விட்டு இருக்கா, அதனால திருவடிக்கு ஏத்தமா. அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடி இருக்கு. சம்வாஹிதம் திருதகநாத ரமா மகிபியாம் சாமான்ய தெய்வதமு சந்தி பதம் தொதீயம். ஒரு சாமான்யமா இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம், ஒரு ஒன்னும் தெரியாத வாழ்க்கெல்லாம் பெருமாளுடைய திருவடிதான் உத்கிருஷ்டமான பதம் அது அப்படின்னு எல்லாரும் சொல்லு, வேதத்திலேயே சொல்லிருக்கு. தப்பேப்பட்ட திருவடி இந்த பெருமாளுடைய திருவடியினுடைய மகாத்மியத்தால தாமரங்க எழுந்திரளின மாத்திரத்தினாலேயே தன்னால இருந்த கல்லா இருந்தவோ இப்போ மகரிஷி பத்னியாக ரிஷி பத்னியாக மாறிட்டா என்று சொன்னார். இப்ப இன்னும் ஒரு விசாரம் இங்க பாக்கணும். இவ் கல்லா இருந்திருக்கச்சே இவளுக்கு, அதாவது இந்த இந்திரியங்கள்லாம் இவளுக்கு ஞானம் இருந்துட்டு இருக்கா. ஞானம் இல்லாத இப்போ சாதாரணமா நாம கூட சில சமயங்கள்ல இருக்கு, எப்போன்னா ஒரு மூர்ச்ச தசையில இருந்துட்டு இருக்கோம், ஹோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கோம், ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கச்சே நமக்கு உணர்ச்சியே இல்லாத இருக்கு அப்படின்ற. நாம உணர்றோமா இல்லையான்றது நமக்கு தெரியல, அதாவது வெளியில இருக்கிறவாளுக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும் அவ உணர்றாளா இல்லையான்றது. ஆனா லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்கா அந்த மூளை வந்து அது வேலை செய்யல, ஆகையில கோமால இருக்கிறவாளுக்கு அந்த உணர்ச்சி இல்ல அப்படின்ற. கோமால இருக்க மாதிரி இவ எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் வெறும் கல்லா இருந்துட்டு போலாமோ இல்லையோ, அப்புறமா ராமர் வந்த உடனே அதனால ஒரு அப்படி தூங்கி ஏந்திருக்க மாதிரி ஏந்து வர அப்படின்னு நினைக்கலாம். என்ன அப்படி இல்லையாம், இது என்ன இது சாபமா போயிட்ட அப்படின்னால, இவ கல்லா ஆயிட்ட அப்படின்னால பிறத்து யாருக்கு வேணா இந்த கல்லு வந்து ஒரு பெண்ணுன்றது தெரியாது. ஆனா அவ உண்மையில அவதான் அந்த பெண், அந்த கல்லு வந்து பெண்ணுதான். வெயிலோ மழையோ யாரா ஏந்து நின்றாக்கா எச்சவு மிஞ்சா எல்லாம் அவளுக்கு தெரியும். ஏன்னா அது சாபம், அந்த சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவள் அகல்யா. வகையில சாபம்னு வந்ததுன்னாக்கா அனுபவம் இல்லாத போகாது, பாபமா இருந்ததுன்னாக்கா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணாலும் போகும். இந்த சாபத்துக்கும் பாபத்துக்கும் வித்தியாசம். சாபம் அனுபவிச்சே தீரக்கூடியது. இப்படிப்பட்ட சாபத்தினால இது பண்ண சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல பாதுகையினுடைய பெருமையை சாதிக்கிறார். அப்ப சொல்லச்சே இந்த விஷயத்த சொல்றார். பாதுகை என்னன்னாதான் பண்ற, பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்றதுக்கு சொல்றார். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். யோஷித் பூத திருஷந்திய போட சகடாஸ்தேபானி பைமானிக ஸ்ரோதஸ்வின் உபலம்பனானி பசிதோ தஞ்சத் பரீட்சிந்தி ச சூத்யாதிஷ்வபி துர்வச்சானி பதயோ கிருத்யானி மத்வே வயதி தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் விருணேரங்கிணா. அகல்யா சாப விமோச்சனம், சகடாசுர பஞ்சனம், திருவிக்ரம அவதாரத்தை கண்ட கட்டாகத்தை பிளந்து ஆகாச கங்கைய கொடுக்கிறது, ஒரு கறிக்கட்டைய குழந்தையாக்கினது, தூது போனது, இப்படிப்பட்ட லோகோபகாரகமான செயல்களை கண்டு இதுக்காக இதுக்கெல்லாம் என்ன பண்ணது, பாதுகாதான் இது பண்ணலாம். இப்பேற்பட்ட குணங்கள்லாம் திருவடியோட சேர்ந்து பாதுகாதேவி பண்ணிருக்கா. இந்த பாதுகையும் பாதமும் நமக்கு அந்த திவ்ய தம்பிகளா இருந்த அவளுடைய இது நமக்கு அந்த திவ்ய தம்பதிகளுக்கு மேல இருந்திருக்கான். திவ்ய தம்பதிகள் எவ்வளவு வசதியோ அதுக்கு மேல வசதி அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியும் பாதுகையும். அந்த திருவடிகளுக்கு பாங்காக இருக்கின்ற அந்த திருவடி நிலை இருந்திருக்க பாதுகை இருந்திருக்க இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு இங்க வருஷப்படுத்தி சொன்னச்சே. எத்தனை முதல்ல சொன்னது, யோஷுத்பூத திருஷந்தியபோட சகடஸ்தேமானி வைமானிக. முதல்ல சொன்னது கல்ல பெண்ணாக்கிய செயல். அங்கேயும் பார்க்கணும், தேவநாயக பஞ்சாசத்திலையும் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் என்பதாக சொன்னார். இப்படி அதுக்கு பெண்ணாக்கிய செயல் ஒவ்வொரு செயலையும் ஒன்னு தனித்தனியா சொல்லணும். கல்ல பெண்ணாக்கச்சே திருவடி சம்பந்தத்தை தான் சொல்லித்து, இந்த ஆசிரமம் போனது, கல்ல பொண்ணாக்கிறது, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும். சகடாசுர பஞ்சனத்துல சொல்லச்சே பெருமாள் திருவடியை தூக்கினது உதச்சது அதெல்லாம் சொல்லி சொல்றார். இப்படி ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு. அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய பிரபாவத்தினால, பாதுகையினுடைய பிரபாவத்தினால அகல்ய சாபம் நீங்கி அவள் ரிஷிபத்னியாக ஆயிட்டா. ரிஷிபத்னியாக ஆகி ராமருக்கு விஸ்வாமித்திரருக்கு லக்ஷ்மணனுக்கு இவளுக்கெல்லாம் அங்க வந்த மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் பஞ்சபாத்திய ஆச்சவனங்கள்லாம் கொடுத்து அவளை ரொம்ப உத்தமமாக இவளெல்லாம் புரஸ்காரம் பண்ணலாம். புரஸ்காரம் பண்ண பிற்பாடு ஸ்மரந்தி கௌதம வஜா பிரதிஜக்ராஹசாச்சதோ பாத்யமர்க்யம் ததாதித்யம் சசாச்சகார சுசமாயிதா பிரதிஜக்ராஹ காகுஸ்தஹ விதிதிருஷ்டே ந கர்மணா புஷ்பவஷ்டி மகத்யாசீதே தேவதுந்து பினிஸ்வனைஹி கந்தர்வாப்சரசாஞ்சாபி மகானாசீத் சமாகமஹம் சாது சாத்விஜி தேவாஸ்தாம் அகல்யாம் சமபூஜையன்னு கபோபல விசுத்தாங்கீம் கௌதமஸ்ய வசானுகாம் கௌதமோஹி மகாதேஜா அகல்யா சகித சுகி ராமம் சம்பூஜ்ய விதிகது தபஸ்தேபே மகாதபாஹ ராமோபி பரமாம் பூஜாம் கௌதமஸ்ய மகாமுனே சகாசாதே விதிவத் பிராப்ய ஜகாம மிதிலாந்ததஹ. அற்புதமான ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல என்னென்ன நடந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவள் ராமருடைய திருவடி சம்பந்தம் பட்ட உடனே, பாதுகையினுடைய சம்பந்தம் பட்ட உடனே அந்த கல்லு இருக்க ராமபாத ரஜசங்கா பிரகதிங்கதயா பதி. ராமர் ஒண்ணும் கல் மேல ஏறி நிக்கல, அதுக்கு வந்து கல்லு மேல படல, ராமர் நடந்து போறே, நடந்து போனா அந்த திருவடியிலிருந்து ஏற்பட்ட பாதுகையை சாத்தின்ற ஏழ்றே அதிலிருந்து வந்த ஒரு பாத தூளி அந்த கல்லு மேல படுறது, கல்லா இருந்திருக்கிற அகல்ய மேல படுறது. அவள் அகல்ய மகர்ஷியினுடைய பத்னியாக ஆயிடுறா, அந்த கல்லு அகல்யா ஆயிடுறது. அப்போ இவள் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணா ஏதோ விதிவசாத்து இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அந்த விதிவசாத்து ஏற்பட்ட நிலையினால அந்த பாபத்தை அனுபவிச்சுட்டார். அந்த பாபத்தை அனுபவிச்ச பிற்பாடு இப்பதான் $100 million குவெஸ்டின் இதுல இவ்வளவு மறுபடியும் கௌதமர் ஏத்துக்கிறாரா இல்லையா? தப்பு பண்ணவெல்லாம் போய் ஏத்துக்கலாமா? சீக்கோ வானான்னு சொல்லி விட்டு வா, இது என்ன பண்ண அப்படின்னா, தப்பு பண்ணவாளுக்கு எப்பவும் தண்டனை அனுபவிச்சாச்சுன்னாக்க அவ பரிசுத்தமாயிட்டான்னு அர்த்தம். என்ன தப்போ அந்த தப்புக்கு, அதந்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை. இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டா அத மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத இருக்கணும். அது வரைக்கும் தான் அது, அந்த தப்பையே மீண்டும் மீண்டும் பண்ணாள்னாக்க அவளை ஏத்துக்க முடியாது. ஏதோ ஒரு காலவசாத்து விதிவசாத்து பண்ணின தப்பு, அதனாலதான் இவள் இவள் உண்மையில இவ மகா தபஸ்வி. இவளை கௌதம மகர்ஷி ஏத்துன்றதோட மாத்திரமில்ல, அகல்யோட சேர்ந்து இவளுக்கு அவர் ரொம்ப ஆச்சரியமா, ரெண்டு பேருமா ராமருக்கு பூஜை பண்ணலாம். பூஜை பண்ண உடனே யக்ஷ தேவ கந்தர்வாள்லாம் மொத்த பேரும் புஷ்பவருஷ்டி பண்ணி அனுகிரகம் பண்ணார். இத எப்படி, இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இங்கேருந்து மிதிலாப்பட்டினத்துக்கு போற, மிதிலாப்பட்டினத்துக்கு போகச்சே அங்க ஜனகருடைய ஒரு ஜனகருடைய சதானந்த ஜனகருடைய புரோஹிதர் சதானந்தர், சதானந்தர்ன்றவர் இவருடைய கௌதமருடைய குமாரர். அவருண்ட சொல்ற சதானந்தர் விஸ்வாமித்தர் கேக்குற, இவ ரெண்டு பசங்க வந்திருக்காளே இவ யாருன்னு கேக்குற. இவர் தான்ப்பா ராம, உங்க அப்பாவுடைய ஆசிரமத்தை வழியா வந்து உங்க அம்மா வந்து உங்க அம்மா பிரகிருதி அந்த இயல்பான நிலையை அடைஞ்சா இவருடைய திருவடி தூள் பட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ சதானந்தர் கேக்குற, அப்படியா வேற இப்படி ஒரு விசேஷம் இருந்திருக்கா இவாதானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க அம்மா எல்லாம் வந்தாங்கனாக்க அபிதே முனிசார்தூல மம மாதா யசஸ்வினி தரிசிதா ராஜபுத்திராய தபோதீர்க்கம் உபாங்கதாம் அப்பி ராமே மகாதாஜா மம மாதா யசஸ்வினி வன்னீஹி உபஹாராத் பூஜாம் பூஜாருஹே சர்வதேஹினாம் அப்பி ராமாய கதிதம் யதாவிருத்தம் புராதனம் மம மாதுஹு மகாதேஜோ தெய்வதம் துரனுஷ்டிதம் தெய்வதம் துரண. ராமனிடத்துல நீர் சொன்னேரா, எங்க அம்மா ஒரு துரனுஷ்டிதம் அனுஷ்டிக்க கூடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டா, ஆனா விரும்பி வேணும்ட்டு பண்ணல, அது ஒரு தெய்வ வசாத்து பண்ண வார்த்தை, ஆகையால இதெல்லாம் சொன்னையா. அப்பி கௌசிக பத்ரந்தே குருனா மம சங்கதா, எங்க அப்பா அப்புறம் அவளை ஏத்துண்டேரா, அவ யதாவது அப்பா கணக்கு ஏத்துக்காது போயிட்டமா போயிட்டாருனாக்க, அப்ப இவள் அகல்யை பொறுத்த வரைக்கும் தான் கல்லாவே இருந்திருக்கலாமே நினைச்சிட்டு இருப்பாளோ இல்லையோ. இப்ப சாபம் போன பிற்பாடு பரிசுத்தமாயிட்டா, பரிசுத்தமான பிற்பாடு அவளை எங்க அப்பா ஏத்துண்டேரா. அப்ப கௌசிக பத்ரந்தே குருனா மம சங்கதா மாதாமம முனிசிரேஷ்ட ராம சந்தர்சனாதிதா அப்பிமே குருனா ராமஹா பூஜிதா குசுகாத்மஜ, அவ ரெண்டு பேருமா சேர்ந்து எங்க அப்பாவும் கௌதமரும் வந்து சேர்ந்து ராமருக்கு பூஜை பண்ணேரா, என்ன நடந்ததுன்றத எனக்கு சொல்லும் என்று விஸ்வாமித்தரை பார்த்து சதானந்தர் கேக்குறேன். இதனால ஏற்படுறது என்னன்னா, அந்த ராமருடைய தேஜஸ்வனுடைய மகிமை, ராமருடைய திருவடி பாதுகையினுடைய மகிமை என்னன்றதும் உலகத்தாருக்கு முதல் முதல்ல வெளிப்படுத்துறது இங்க. அப்புறமா பரதநாட்டியத்துல வேற அயோத்தியா காண்டத்துல சொல்ல போறேன். அந்த பாதுகையினுடைய மகாத்மியத்தினால இவள கௌதமருடைய பத்னிய மறுபடியும் மீண்டும் கௌதம மகர்ஷி ஏத்துண்டு ரெண்டு பேருமா ராமருக்கு பூஜை பண்றா என்று சொல்றார். அப்பாம்சுலா நாம் துரி கீர்த்தனியா, இவள் பாம்சு, இவ குற்றம் செய்தவள், குற்றம் செய்தவளாக இருந்தாலும் கூட பதிவிரதகளுக்குள்ள முதலாக சொல்லப்படுகின்றவர். அகல்யா மந்தோதரி ஒரு ஐந்து பேர் வந்து இவெல்லாம் சொல்லச்சே அனசூய இந்த மாதிரி அஞ்சு பேரை சொல்ற. இந்த அஞ்சு பேரும் பதிவிரதா சிரோமணிகள்னு சொல்லி சொல்ற, அதுல மந்தோதரியும் ஒத்தி. இதுல எல்லாம் பதிவிரதையில சொல்லச்சே இவள் அகல்யக்கு முதலிடம் வருது. அப்பாம் சுலானாம் துரி கீர்த்தனியா, இவ பதிவிரத்தையாக இருக்கிறவளுக்கெல்லாம் முதல் ஸ்தானத்தை கொடுத்தது பெருமை. அந்த பெருமை எதனால வந்ததுன்னாக்க, பாதுகா தேவியினுடைய சம்பந்தத்தினால வந்தது. இன்னொரு விஷயம் பார்க்கணும், குற்றம் பண்ண ஒத்திக்கு உடனே சாப விமோச்சனத்தை பெருமாள் கொடுத்திருக்கு. குற்றமே பண்ணாத சீதா பிராட்டிக்கு உடனே அங்கீகாரம் பண்ணிக்கணுமோ இல்லையோ? அங்கீகாரம் பண்ணல, அக்னி பிரவேசம் பண்ண வைக்கிறேன். இது எந்த விதத்துல நியாயம்? இவளை சொல்ல வச்சே பதிவிரதா சிரோமணின்னு சொல்லி பதிவிரதர்களுக்கு உள்ள முதன்மையானவளாக பண்ணி வைக்கிறேன். சீதா பிராட்டிக்கு அது உண்மையாகவே பதிவிரதையில முதன்மையாக இருந்திருக்கிறவளுக்கு அந்த நிலை வரலையே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கேயும் ஆத்மானம் மானுஷம் மன்னி தன்னை மனுஷனாக பாவிச்சிருக்கிறதுனால, அங்கங்க வரச்சே மனுஷனாக பாவிச்சா கூட அவருடைய அங்கங்க பெருமாளா இருக்கிற தன்மையும் வெளிப்பாடு அடையிறது. அந்த வெளிப்பாடு அடையிற இடம் இது ஒண்ணு. அதே மாதிரி கிருத்தராஜருக்கு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கிற இடம் அதெல்லாம் அங்க. சீதா பிராட்டியண்ட வரைச்சே தன்னை மனுஷனாக நினைச்சிட்டு இருக்கிறதுனால லோகத்துல இருக்கிறவாள் வரைக்கும் அவா மனசுல எனக்கு இவருக்கு தெரியும் இவள் பரிசுத்தன்றது. அவா மனசுலயும் இவள் பரிசுத்தன்றது தெரியணும்ன்றதுக்காக தாரித்ரேனோ யுக்தா, இது வால்மீகியனுடைய கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணுமே. உண்மையாக சாரித்திரத்தோட யார் இருந்தார்னாக்க ராமன் தான் சொல்றதுக்காக தான் அன்னைக்கு சீதா பிராட்டியை அக்னி பிரவேசம் பண்ண வச்ச. இந்த அகல்யனுடைய விற்த்தாந்தத்தை கேட்டாலே பரம பாவனமானது நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியையும் திருவடி நிலையையும் ஆசிரியச்சு நமக்கு எல்லா பாப்பங்களும் போய் நாம்களும் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு யோகியத்தையை பெற வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் உண்மையிலே சீதா கல்யாணம் சொல்ல வேணும் என்று நினைத்தேன். ஆனால் நாளைக்கு பங்குனி உத்தரமாக இருக்கிற அப்படினால அன்னைய தினம் நாளைக்கு சீதா கல்யாணம் சொன்னா விசேஷமா இருக்கும்ன்றதுனால நாளைய தினத்துல சீதா கல்யாணம் வச்சுக்கலாம். பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் பாதுகையினுடைய அனுகிரகத்தினாலையும் நாளைக்கு நாம சீதா கல்யாணத்தை பார்ப்போம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிமஹீனா கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.